மாயனை மல்லி வட மதுரை மைந்தனை மாயனை மல்லி வட மதுரை மைந்தனை மாயனை மல்லி வட மதுரை மாயனை மல்லி வட அவதுரை மை கிந்தனை தூய பெரு யமுனை துறைவனை ஆயர் குலத்தின் தோன்றும் அணி வேளக்கை ஆயர் குலத்தின் தோன்றும் அணி விளக்கை ஆயர் குலத்தின் தோன்றும் அணி விளக்கை தாய உடல் விளக்கம் தூயமாய் வந்தினாம் தூமலர் தூவி தொழுது தூயமாய் வந்தினாம் தூமலர் தூவி தொழுது தூயமாய் வந்தினாம் தூமலர் தூவி புகுதருவான் நின்றனவும் கோய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூஷாகும் செப்பலோரும் ராமாஞ்சதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசுமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோநித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்யதயைகசிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே நீளாதுங்கஸ்தனகிரிதடீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்யம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தமத்யாபயந்தீ ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ருஜனிகலிதம் யாபலாத்கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நமைதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதி என்னையும் மாற்றம் நாங்கடவா வண்ணவே நல்கு ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோகதிருஷ்யாம் சாட்சாட்சமாம் கருணையா கமலாமிவாண்யாம் கோதாமணன்யசரணம் ப்ரபத்யே மாயனை மண் வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் ஆயர்பாடியில் இருக்கிற ஆயர் குல பெண்கள்ல ஒரு சிறுமியாக தன்னைத்தானே ஆண்டாள் மாற்றிக்கொள்கிறார், மனதளவுல மாற்றிக்கொள்கிறார் அப்படின்னு இருந்தாலும் அதுவேதான் முக்கியமான ஒரு மாற்றம். சரீரம் எப்படியும் மாறிண்டேதான் இருக்கும், நம்ம நினைச்ச மாதிரி இதை மாற்ற முடியாது. ஆனால் மனசிலே நாம் எந்த அளவு நல்ல நல்ல மாற்றங்களை எல்லாம் நாம் ஏறிட்டுக் கொள்கிறோமோ அந்த அளவு மனுஷன் பக்குவப்பட்டு போவான். மனதளவில் வரக்கூடிய விகாரங்கள் என்று சொல்வார், விகாரங்கள்னா காமம் கோபம் இதெல்லாமே மானச விகாரங்கள் மொத்தமுமே. அந்த ரீதியில பார்த்தா பக்தி அப்படிங்கிறதோ வைராக்கியம் அப்படிங்கிறதோ இதெல்லாமே மனசுல வரணும், அதுதான் ரொம்ப முக்கியமா இருக்கு. அப்படி இருக்கும்போது மனோ ரீதியில தன்னைத்தானே மாற்றிக்கிறார். சீவில்லிபுத்தூர் ஆண்டாளாகவே இல்லாமல் திருவாய்ப்பாடியில் இருக்கிற ஆயர்குல பெண்ணாகவே முழுவதுமாக மாறி அருளி செய்த பாசுரம் இந்த திருப்பாவை. அங்கேயே மார்கழி நோன்பு ஆயர்குல பெண்களோட கூட இருந்து தானும் அனுஷ்டானம் பண்றாராம், மனசினால நடந்துருக்கு. மனசினால நடக்கிறது சொன்னா இது பொய் இல்லையா அப்படின்னு கேட்டார். என்ன நிஜமா நடக்கலையே, பொய் தானே அப்படின்னா இந்த மாதிரி பொய் எல்லாம் ரொம்ப தேவை அப்படின்னுடா. சில பொய்கள்லாம் ரொம்ப நல்லது, அதெல்லாம் ரொம்ப தேவை. எல்லாம் நம்மாழ்வார் சொல்றார், நான் பொய்யே சொல்லிட்டு இருந்தேன் எம்பெருமான் கிட்ட, நான் ரொம்ப பக்தி வச்சுட்டு இருக்கேன், அவனை பிரிஞ்சு என்னால இருக்க முடியல அப்படியெல்லாம் வெறுமை ஏமாத்தின் இருந்தேன், ஆனா அதுவே நல்லதா எடுத்து அப்படிங்கிற. ஏன்னா கடைசியில் அந்த பாவமே வந்துருத்தான். அந்த மாதிரி வெளியில கேட்கிறவளுக்கு பொய்யா இருந்தாலும் இதெல்லாம் தேவையான ஒரு பொய், சிலதெல்லாம் தேவையான வேஷங்கள். வேஷம் போட்டு ஊரை ஏமாத்துறான் அப்படின்வா, 12 திருமணத்துல இருந்து ஊரை ஏமாத்துறான், பாகவத வேஷம் போட்டுன்னு ஊரை ஏமாத்துறான், பக்திமான வேஷம் போட்டுன்னு ஊரை ஏமாத்துறான் அப்படின்னு சில பேர் சொல்லிடலாம். ஆனால் ஊரை ஏமாத்தினாலும் பகவானை ஏமாத்த முடியாதுங்கிறது இருக்கட்டும், சில வேஷங்கள் நல்லதுங்கிறவா, இந்த மாதிரி வேஷங்கள்லாம் நல்லதான், ஊரை ஏமாத்துறான்னு சொல்லக்கூடாது அவள் சொல்றது அப்பச்சா. ஏன்னா கெட்டவன் நல்லவனா வேஷம் போட்டு ஏமாத்தினா அது தப்பு. ஆனால் இது அப்படி இல்லை, இந்த இது வேஷமானா போட கத்துக்கணும், இது வேஷத்திலேருந்து ஆரம்பிக்கும். இது அந்த மாதிரி ஆயர் குலத்தில இருந்து நோன்பே ஆண்டால் அனுஷ்டானம் செய்யும் போது இது வேஷமும் இல்லை, மனசினாலே நன்னா மாறி இருந்து அனுஷ்டானம் செய்யும் போது மார்கழி நோன்பு பத்தி அவதாரிக்கையா ஒரு 5 பாசுரங்கள் முதல்ல மாயனை மண் வரைக்கும், விரதம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி, யாரை குறிச்சு விரதம் முதலானதெல்லாம் முதல் பாசுரத்துல சொல்லி, 2வது பாசுரத்துல விரதத்தினுடைய சொரூபம், அதாவது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, செய்யும் கிரிசைகள் செய்யக்கூடிய கிரியைகள் என்னென்ன என்பதெல்லாம் சொல்லி, 3வது பாட்டுல இதனுடைய பலனாக நமக்கு வேற என்னென்ன கிடைக்கும் என்பதெல்லாம் சொல்லி, 4வது பாட்டுல அந்த பலன் எப்படி கிடைக்கும், அந்த மழை எப்படி பெய்யும் அப்படிங்கறத சொல்லி, அதாவது கண்ணன் அனுகிரகத்தினாலே மழை தீங்கு இல்லாமல் நமக்கு எந்த மாதிரி பெய்யும் அப்படிங்கறதையும் எடுத்து சொல்லியிருக்க. இப்போ இந்த ஆயர்குல பெண்கள்லயே ஒருத்தி கேட்கிறாளாம், இந்த விரதத்துக்கு நடுவுல ஏதாவது விக்னம் வந்துருத்தனா என்ன பண்றது, இது ஏதோ 1 நாள் 2 நாள் இருந்தா பரவாயில்ல, 1 மாசம் செய்ய வேண்டிய ஒரு விரதம், அப்போ ஏதாவது தடங்கள் வந்துருத்தனா நடுவில் நின்று போயாச்சுன்னா என்ன பண்றது, இன்னும் ஒரு பயம் அப்படி வருமா அப்படின்னா, நல்ல காரியங்களுக்கு தடங்கள் வரத்தான் வரும், சிரேயாம்சி பகு விக்னானி அப்படின்னு வச்சனமே இருக்கு சம்ஸ்கிருதத்துல. நல்ல காரியங்கள் அப்படின்னா நிறைய விக்னங்கள் வரும், பழமொழி மாதிரி இருக்கு. அழகா சொல்வார் பெரியவாள்லாம், நிறைய விக்னங்கள் நிறைய தடைகள்லாம் எதுக்கு வருதோ அதுதான் நல்ல காரியம் புரிஞ்சுக்கலாம்னு. ஏன்னா அதர்மமான காரியத்தை செய்யும் போது பார்க்கலாம் அது சொரசமா நடந்து போயிட்டே இருக்கும், ஒரு தடங்கள் இருக்கு. ஆனால் தர்ம காரியத்தை செஞ்சு பார்த்தா தெரியும் அதுக்கு ஏதாவது தடங்கள் வந்துட்டே இருக்கும். தடங்களே இல்லாமல் அப்படியே போயிட்டு இருக்கும் அதர்ம காரியம், இப்படிதான் லோகத்தில் இருக்கு, இதுதான் சுபாவம் போல இருக்கு. அப்ப நல்ல காரியத்துக்கு ஏதாவது தடங்கள் வந்தாச்சுன்னா அப்ப என்ன பண்ணலாம், எந்த நல்ல காரியத்துக்குமே தடங்கள் வரும் அப்படிங்கிறபடினாலதான் முதல்ல விஸ்வசேன ஆராதனம் பண்றோம், எல்லாத்துக்குமே எந்த மங்கள காரியமானாலும் பிராரிச்சிதஸ்ய கர்மணாக நிர்விக்ரேண பரிசமாத்தியர்த்தம் ஆதோ விஸ்வசேனாராதனம் கரிஷ்யே அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டு எஸ்யத்வரத பக்தராத்யாக பாரிஷத்யா பிரசதம் விக்ரம் நிக்ரந்தி சததம் விஸ்வக்சேனம் தமாசிரியே. கல்யாணமாகட்டும் உபநயனமாகட்டும் சீமந்தமாகட்டும் இன்னும் வேற ஏதாவது எந்த மங்கள காரியமாகட்டும் யாகதான ஹோமாதிகளாகட்டும் எதுவானாலும் முதல்ல இதுதான் ஆரம்பம். இல்ல கோயில்கள்ல உற்சவத்துக்கு கூட இதுதான் ஆரம்பம். விஸ்வசேன அனுகிரகத்தோட தான் ஆரம்பிப்போம். கோயில பண்ற உற்சவத்துக்கே அப்படிதான், பெருமாளுக்கு நடக்கக்கூடிய காரியத்துக்கே அப்படிதானா, ஏன்னா அதுக்கே தடங்கள் வருமோ அப்படின்னு பயம். அப்படியே சம்பிரதாயத்துல இருக்கு. இப்ப அந்த பெண் அதை கேட்கிறாள், இந்த விரதம் 30 நாள் நடக்கணுமே, இதுக்கு ஏதாவது தடங்கள் வந்தாச்சுன்னா என்ன பண்றது, தடங்கள் வராம இருக்கிறதுக்கு என்ன வழினா, இது பகவத் காரியமாச்சே இதுக்கு எப்படி தடங்கள் வரும் அப்படின்னு கேட்டா அந்த பெண் சொல்றாளாம், ஆனானப்பட்ட பகவானுடைய காரியத்துக்கே தடங்கள் வந்திருக்கு, அதாவது பகவானுக்கே வந்திருக்கு. ஸ்ரீராம பட்டாபிஷேகத்துல முதல்ல பட்டாபிஷேகமே நின்று போயிடுத்தேன், பெருமாளுக்கு தானே பட்டாபிஷேகம், பெருமாளுக்கு பட்டாபிஷேகம், பட்டாபிஷேகம் நடக்கிறது யாருக்குன்னா பெருமாளுக்கு. இந்த பட்டாபிஷேகத்தை தீர்மானம் பண்ணவர் யார் அப்படின்னா சக்கரவர்த்தி, தசரத சக்கரவர்த்தி. நான் அவர்கிட்டதான் மொத்தமுமே இருக்கு, ஒரு அதிபதியா இருக்கக்கூடியவர், அப்படியும் தடங்கள் வந்துருக்கு. வேற யாராவது கையாலாகதவனா இருந்தா பரவாயில்ல, தன் வசத்துல ராஜ்யத்தையே வச்சுட்டு இருக்கவர் அவருக்கும் தடங்கள் வந்துருக்கு. ராமனுடைய பட்டாபிஷேகத்துக்கே தசரத சக்கரவர்த்தியே அதை தீர்மானம் பண்ண ஜனங்கள் மொத்த பேரும் அதை அனுமோதனம் பண்றாளாம். அது சபை கூட்டி கேட்கிற, நாளைக்கு பட்டாபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னா எல்லாரும் ஒரே கண்டத்துல ஒரே குரல்ல இச்சாமோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் அப்படிங்கிறா, காத்துன்னு இருக்கோங்கிறாவா, ரொம்ப நாளாயிடுத்தேங்கிறாவா, முன்னாடியே சொல்றதுக்கு வேண்டாமோ, நாங்க இதுதான் நித்தியமே ஆசைப்பட்டு இருக்கோங்கிறா. எல்லாரும் அனுமோதனம் பண்ணியாச்சு. எல்லாத்துக்கும் மேல அதுக்கு நாள் பார்த்தவர் வசிஷ்டர். நாளைக்கு புஷ்ய நட்சத்திரமா இருக்கு, நல்ல நாளா இருக்குன்னு பார்த்தவர் வசிஷ்டர். வசிஷ்டரே நாள் பார்க்க தசரத சக்கரவர்த்தியே தீர்மானம் பண்ண, சபையில இருக்கிற மொத்த பேரும் ஆமோதனம் பண்ண, பெருமாளுக்கே பட்டாபிஷேகம், ஆனால் மறுநாள் காத்தாலும் நின்று போயிடுது, அவர் காட்டுக்கு போக வேண்டியதா போயிடுது. அவர் கதையே அப்படி அப்படின்னா அப்ப நம்ம கதையெல்லாம் என்ன ஆகும்? ஆகையினாலே இதுக்கு ஏதாவது தடங்கள் வந்தாச்சுன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா, அதுக்கு ஆண்டாள் அருளி செய்யற பாட்டு இது. அவர்களுக்கு அவர்கள் சந்நிதியில அவர்களுடைய கூட்டத்துல ஆண்டாள் இருக்கிறபடியினால அவர் எடுத்து சொல்றார், எந்த கவலையும் நாம பட வேண்டாம், ஏன்னால் நாம கண்ணனை குறிச்சுதானே நோன்பு இருக்கும், அந்த கண்ணனை குறிச்சு தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க கண்ணனையே புஷ்பங்களால சமர்ப்பிச்சு கண்ணனையே பாடுறபடியினால போய பிழையும், நம்ம செய்த பாபங்கள் எல்லாம் போயிடும், இதுக்கு தடையான பாபங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாம் போயிடும் அப்படிங்கிற. அதாவது இந்த மார்கழி மாச விரதத்தை நான் அனுஷ்டானம் பண்றேன் அப்படின்னு வச்சு ஆரம்பிச்சா தானே, கண்ணனுக்காக தானே இது, கண்ணனுக்காகவே கண்ணனே நடத்திக்கக்கூடிய ஒரு விரதம் இது, அதனால இதுல எதுவும் தடங்கள் வராது, அவனே பார்த்துப்பார், நமக்கு எந்த கவலையும் இல்லை, பகவானுடைய திருவடியை செவிச்சா போரும், புஷ்பத்தை சமர்ப்பிச்சா போரும், அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான் அப்படின்னு சமாதானம் சொல்ற. என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, நான் விரதம் இருக்கேன்னு பட்டுன்னு ஆரம்பிக்காமல் பகவானை சேவிக்கிறாள். அது அந்த விரதத்தினுடைய சுரூபம் மாத்திரம் இல்லை, இதுல வேடிக்கை என்னன்னு கேட்டானா, விரதத்தினுடைய சுரூபமும் கண்ணனை சேவிக்கிறது தான், கண்ணனை பாட்டு பாடுறது தான், கண்ணனை அர்ச்சனை பண்றது தான், அந்த விரதத்தினுடைய தடங்களை போக்குறதும் அதுவும் அதுதான், ரெண்டும் ஒன்னே அமையிறது. அதனால அவர்கள் சொல்றா, தூயமாய் வந்து நம்மளாம் சுத்தமாக வந்து நல்ல புஷ்பங்களை எல்லாம் எடுத்து தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும், இதுவரை செய்த பாபங்கள், பாபங்கள் தானே தடையா இருக்கு, தடங்கள் வருமோ வருமோன்னா வெளியில இருந்து வராது, நம்ம பாபம்தான் தடையா வரும், இன்னொருத்தர் கிடையாதான், இதோ நாம் பண்ணணும் நினைச்சிருந்தா இவர் வந்து தடுத்துட்டார் அப்படின்னு சொல்லக்கூடாதுங்கிறா. விஷயம் தெரிஞ்ச மகரிஷி எல்லாம் ஆச்சாரியர்கள் எல்லாம் சொல்றா, ஏன்னா அவர் வந்து தடுக்க மாட்டார், நம்ம பாபம்தான் அவரை கருதியாக்கி நம்மளை தடுத்திருக்கான், நம்ம புண்ணியம்தான் இன்னொருத்தரை கருவியாக்கி அவர் மூலம் நம்ம காரியத்தை சாதிச்சு கொடுக்கும். ஏதோ நான் பண்ண பாக்கியம் நீங்க வந்து சேர்ந்தங்கோ அப்படின்னுவா. நம்ம புண்ணியம் பண்ணால் அவரை கருவியாக்கி நம்ம காரியம் நடக்கும். நம்ம பாபம் பண்ணால் ஒருத்தரை கருவியாக்கி நம்ம காரியம் கெடும். நன்றும் தீதும் பிறர் தர வாரா அப்படின்னு தமிழ்ல. நல்லதோ கெட்டதோ இன்னொருத்தரால நமக்கு வராது, நம்மால்தான் நமக்கு வரும். நம்மளுடைய வினைப்பயன்தான் வரும், புண்ணிய பாப பலன்தான் அது. சுத்தி இருக்கிறவர்கள்லாம் கருவிகளா இருப்பார்கள். அதனால இதுக்கு தடங்கள் எந்த ரூபத்திலாவது வருமானால், நல்ல மழை பெய்தோ, அப்படி பஞ்சபூதங்கள்னாலே தடங்கள் வருமா, இல்ல மிருகங்கள்னாலே தடங்கள் வருமா, இல்ல அசுரர்கள்னாலே தடங்கள் வருமா, இல்ல நம்மாத்துல இருக்கிற அப்பா அம்மாக்கள்னாலேயே விரதத்துக்கு தடங்கள் வருமா, எதுவானாலும் நம்ம பாபத்தினால்தான் வருவோம், வேற வீட்டில வராது. இவ்வளவு உபகரணம் தான். இந்த பாபங்கள்லாம் போகணும் அப்படிங்கறதானே முக்கியம். விக்னம் அப்படின்னாலே பாபம்னு ஒரு அர்த்தம். பாபங்கள்லாம் போகணும்னா அப்ப எம்பெருமானை ஜெயிச்சா பாகம் போகுது, எல்லா பாவமும் போயிடும் அப்படின்னு எடுத்து சொல்றா இந்த பாசுரத்தில். கண்ணன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத முதல் நாலு வரியில, மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை ஆச்சரியமா சொல்ற. மாயனை அப்படிங்கிறது தான் சாட்சாத் சமாதானம் இருக்கு. ஆச்சரியமானவன் என்ன அர்த்தம்? ரொம்ப ஆச்சரியமா நம்ம தடங்களை எல்லாம் போக்கடிக்கக்கூடியவன், பல ஆச்சரிய லீலைகள் உடையவன். மாயன்கிறதுக்கு பல அர்த்தம் உண்டு. ஒன்னும் ஸ்ரீவைகுண்ட லோகத்துல ஆச்சரியமா இருக்கக்கூடியவன் இன்னொரு அர்த்தம். மகாமாயன் தேவாதி தேவர்களுக்கெல்லாம் மேல ஸ்ரீவைகுண்ட லோகத்துல பரத்தோடு இருக்கக்கூடியவன் அப்படின்னா அவனை ஆச்சரியச்சால் நமக்கு பாபம் வராது, எல்லாம் தொலைஞ்சிரும் என்ன அர்த்தம். இன்னொரு அர்த்தம் மாயம் அப்படின்னாலே ஆச்சரியம் அர்த்தம். மாயம் அப்படின்னா ஏமாத்து வேலையை நிறைய பேர் அர்த்தம் வச்சுட்டு இருக்கா. ஆனா சீபாஷ்யத்துல சீபாஷ்யகாரர் அதையெல்லாம் கண்டிச்சு மாயம் அப்படின்னால் ஆச்சரியம் அப்படின்னு அர்த்தம் சாதிச்சிருக்க. மாயாவி அப்படின்னு சொல்றது கூட ஆச்சரியமான காரியத்தை பண்றபடினால்தான் மாயாவி அப்படின்னு சொல்றா. சம்ஸ்கிருதத்தப்படி அந்த அர்த்தம் தான் வரும். ஏதோ உலக வழக்குல ஏதோ மாயம் பண்றான், மாயாவியா இருக்கான் அப்படின்னா ஏமாத்து வேலை பண்றான் அர்த்தம் ஆயிடுச்சு. அப்போ வேதத்துல பெருமாளையே மாயின்னு சொல்றது, பெருமாளையே மாயன்னு வேதம் சொல்றது. மாயான்து பிரகிருதி வித்யா மாயினந்து மகேஸ்வரம் அப்படின்னா இருக்கு. ஏன்னா ஆச்சரியமான லீலைகளுடையவன், ஆச்சரியமான சிருஷ்டியை பண்றவன், ஆச்சரியமான பிரகிருதி திரவியத்தை தனக்கு அதீனமாக வச்சிருக்கிறான் அப்படின்னா அர்த்தம். அப்போ ரொம்ப ஆச்சரியமான சேஷ்டைகள் இருக்கிறபடினால, லீலைகள் இருக்கிறபடினால அவனை தாராளமா அவனை நம்பலாம். கட்டாயம் நம்ம தலைகளை எல்லாம் போக்கெடுப்பான். ஸ்ரீ ராமாவதாரத்துல கூட அவனுடைய பட்டாபிஷேகம் நின்று போச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் அவனுடைய ஆச்சரிய லீலை தான். லீலையினாலே அவனாலே நிறுத்தின்றானே தவிர அது நின்று போச்சு அப்படின்னு நம்மள மாதிரி கிடையாதான். அது எதுக்காக அப்படின்னா, பெருமாளே போய் ஒரு தேவ காரியத்தை நடத்திக்கணுங்கிறதுக்காக, ராவண சம்ஹாரம் பண்றதுக்காக தன் பட்டாபிஷேகத்தை தானே நிறுத்திட்டுட்டார். அதுதான் சத்தியம். பாதுகாசேஷத்துல சுவாமி தேசியன் அழகா சாதிக்கிறார், பெருமாள் பட்டாபிஷேகம் நிறுத்தின்றபடினால்தான் நிறைய பேருக்கு பட்டாபிஷேகம் ஆச்சுங்கிறார். அதனால்தான் பாதுகைக்கு பட்டாபிஷேகம் நடந்தது, அதனால்தான் சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் நடந்தது, அதனால்தான் விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் நடந்தது. பெருமாள் என்ன நினைச்சாராம், இவர்களுக்கெல்லாம் பட்டாபிஷேகம் பண்ணிட்டு அப்புறம் கடைசியா நம்ம பண்ணிக்கலாம். முதலே இவர் பண்ணிட்டுட்டாருன்னா இதுல ஒரு பட்டாபிஷேகம் கூட நடந்திருக்காது, ஸ்ரீராம பட்டாபிஷேகத்தோட முடிஞ்சிருக்கும். ஆனால் ராமாயணத்துல நாலு பட்டாபிஷேகம் இருக்கு, கடைசியா பெருமாள் பட்டாபிஷேகம். நாலு பட்டாபிஷேகத்துக்கு முன்னாடி மூணு பட்டாபிஷேகம் நடத்தணும்னா பெருமாள் காடு போனோம். இவர் முடி தவிர்ந்தது அவர்களுக்கு முடி சூட்டுவதற்காக. பெருமாள் என்ன நினைச்சா, என்னுடைய திருவடியை யார் ஆசிரியிக்கிறார்களோ அவர்களுக்கு பட்டாபிஷேகம் அப்படி சொல்லிட்ட. அதுக்கு ஒரு உதாரணம் என்னங்க கேட்டா, பெருமாளுடைய திருவடியே ஆசிரியிச்சு இருக்கிறவர் பாதுகை, அதனால அவருக்கு முதல்ல பட்டாபிஷேகம். திருவடியோடவே இருக்கக்கூடியவர் பாதுகை, அவருக்கு முதல்ல பட்டாபிஷேகம். அது மூலமா உணர்த்தினார், வாலி சுக்ரீவன் ரெண்டு பேர் இருந்தா, சுக்ரீவன் பெருமாள் திருவடி ஆசிரியிச்சான், அவனுக்கு பட்டாபிஷேகம் வந்தது. வாலி பெருமாள் திருவடி ஆசிரியிக்கல, அவன் நாசமாய் போனான். ராவணன் விபீஷணன் ரெண்டு பேர் இருந்தா, விபீஷணன் பெருமாள் திருவடி ஆசிரியிச்சான், அவனுக்கு பட்டாபிஷேகம் நடந்தது. ராவணன் என்னானாலும் நான் அவன் திருவடியில் ஆசிரியிக்க மாட்டேன் அப்படின்னா அவன் பட்டு போனான். இப்படிதானே இருக்கு, இதுதான் விஷயம். பகவான் திருவடி ஆசிரியிச்சால் அவனுக்கு நல்ல உயர்ந்த உயர்ந்த ஸ்தானங்கள், உயர்ந்த உயர்ந்த க்ஷேமங்கள் எல்லாம் கிடைக்குங்கிறத காண்பிப்பதற்காகவே தான் என்னானாலும் பரவாயில்ல அப்படின்னு தன் பட்டாபிஷேகத்தை விட்டுட்டான். பெருமாள் தானே வாமனாவதாரம் எடுத்து வந்தா மாதிரி, மகாவலிக்காகவும் இந்திரனுக்காகவும் தானே தன்னை சுருக்கிண்டு வாமனாவதாரம் எடுத்துன்னு வந்தார் அப்படின்னு மூணாவது பாட்டில் பார்த்தோம். அதே மாதிரி இங்கே தானே தன்னை சிறுமையாக்கி கொண்டு இவர்களுக்கெல்லாம் பட்டாபிஷேகம் பண்ணி பார்க்கிறாராம். அதனால்தான் கடைசியில் பெருமாள் திரும்பி வரும்போது, ராவண சம்ஹாரம் முடிச்சுட்டு பெருமாள் திரும்பி வரும்போது அழகா சொல்றார், பூர்வாபிஷேகம் அதிகம்ய கரீயசீத்வம் தேனைவ கல்வபஜதாம் மணிபாதரக்ஷேம் ரக்ஷ பிரபங்கமபதி பவதீம் ஸ்வமூர்த்னா. அந்த பாதுகை இருக்கார் இல்லையா, ராமன் விமானத்திலேருந்து இறங்கி வர்றார், புஷ்ப விமானத்திலேருந்து. அப்ப பரதன் பாதுகையை தன் சிரஸ்தை ஏழை பண்ணிட்டு வர்றாராம். அதை பார்த்து எல்லாரும் சேவிக்கிறாளாம். விபீஷன் சேவிக்கிறார், சுக்ரீவன் சேவிக்கிறார், சீதாதேவியே சேவிக்கிறார், லக்ஷ்மண பெருமாளே சேவிக்கிறார். சீதாதேவி ஏன் சேவிக்கிறார், கை கூப்பிடுறார். சீதாதேவி ஏன் சேவிக்கிறார்னா, பூர்வாபிஷேகம், இவருக்கு பூர்வாபிஷேகம் ஆயிருக்கேன் தனக்கு முன்னாடி, அதாவது பட்டாபிஷேகத்துல சீனியர் பாதுகை தானே, அதுக்கப்புறம் தானே சீதா பட்டாபிஷேகமே, முதல்ல பாதுகா பட்டாபிஷேகம் தானே முதல்ல ஆயிருக்கு. எந்த ஒரு ஸ்தானமா இருந்தாலும் அதில் முதல்ல நமக்கு முன்னாடி யாரு இருந்தாலோ அவளுக்குன்னு ஒரு கௌரவம் உண்டே, அதனால பாதுகைக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, அது பூர்வாபிஷேகத்தினால. அதனால நிர்திஷ்யசானிபிரதமஞ்சலினா புரஸ்தாது அப்படின்னு வரும். அந்த சிரஸ்தை ஏழை பண்ணிட்டு பாதுகையை கொண்டு வரார் பரதன், அஞ்சலி பண்றாராம் சீதாதேவி. அவர் கை கூப்பி தலை வணங்குறார், பக்கத்துல யாருக்கும் புரியல எதுக்காக இவர் கை கூப்பிடுறார். வானரங்களுக்கு தெரியாது, ராட்சசர்களுக்கு தெரியாது. வானர பத்தினிகள்லாம் இருக்கா, சுக்ரீவனுடைய பத்தினி தாரா ருமா வல்லா இருக்கா, ராட்சசர்களுடைய பத்தினிகள்லாம் இருக்கா. தாராதிகா பிரிய சகீஹி அசிஷத் பிரணந்தும் சீதாதேவி சொல்லி கொடுக்குறாவா, தாரைய பார்த்து கைகூப்பு கைகூப்புங்கிறா. விபீஷனுடைய பத்தினி பார்த்து கைகூப்பு அப்படிங்கிறா, எல்லாரையும் பார்த்து கைகூப்புங்கிறா. ஏறுங்கட்டா, நமக்கெல்லாம் பெரியவர், இவருக்குதான் முதல்ல பட்டாபிஷேகம், இவருக்கு பட்டாபிஷேகம் ஆச்சோ உங்களுக்கு ஆச்சு க்ஷேமம், இல்லாட்டா இருக்காது. அதனால தன்னுடைய பிரிய சகிகளா வச்சிருந்துக்கலாம் தாரை எல்லாம், யார குரங்குகள், பெண் குரங்குகள் எல்லாம் தன்னுடைய சகி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிற சீதாதேவி அப்பவும் ஒரு தர்மத்தை காண்பிக்கிறார், கை கூப்பி தலை வணங்கி அவளுக்கும் சொல்லி கொடுக்கிறாரா. உடனே தாரை கை கூப்பிடுறாள், அங்க இருக்கிற ராட்சத பத்னிகள் எல்லாம் கை கூப்பிடுறாள். தார உடனே தன் பக்கத்துல இருக்கக்கூடிய சுக்ரீவ மகாராஜன் அவன் கையில இடிக்கிறாளாம், ஒரு ஒரு சைகை, நீங்களும் கை கூப்புங்கோ அப்படிங்கிற மாதிரி. நேரம் சொல்ல முடியாது, ஏன்னா பெரிய சபை இருக்கு அங்க, எல்லா ஜனங்களும் இருக்கா. அதனால நாசுக்கா என்ன பண்ணணும்னு கேட்டா, யாருக்கும் தெரியாமல் அந்த சுக்ரீவனை இடிக்க, சுக்ரீவன் எப்படி பார்க்கிறான், தார கை கூப்பிட பார்த்தேன்னு சொல்லி நாமளும் கை கூப்பலாம் அப்படின்னு அவனும் கை கூப்பிடறான். விபீஷன் பார்த்தார், அவனும் கை கூப்பிடறான். எல்லாருமே பாதுகைக்கு கை கூப்பி வணங்குகிறார்கள் அப்படின்னு அழகா வரும். இது பெருமாளுடைய ஒரு பிரபாவம், பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு தான் போய் இவர்களுக்கெல்லாம் பட்டாபிஷேகம் பண்ணியிருக்கிறேன். இதை காட்டிலும் ஆச்சரியம் என்ன கேட்டா, லக்ஷ்மண பெருமாளும் சேவிக்கிறாராம், ஸ்வதனுமோபி வவந்தே லக்ஷ்மணஹா சேஷபூதா அப்படின்னு வரும் பாதுகாசத்திலேயே. லக்ஷ்மணன் சேவிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, ஏன்னா பாதுகையும் லக்ஷ்மணும் ஒண்ணுதான். லக்ஷ்மணங்கிற ஆதிசேஷனுடைய அவதாரம், பாதுகை அப்படிங்கிறவரும் ஆதிசேஷனுடைய ஒரு ரூபந்தான், ஆதிசேஷன் தான் பாதுகையா இருக்கார் அப்படின்னு சொல்றது. சுவாமி பகவத் ராம பகவத் யாமனாச்சாரியர் இப்படிதான் சொல்லியிருக்கார். ஆதிசேஷனை பத்தி சொல்லச்ச, நிவாச சையாசன பாதுகாம் சுகோபதான ஸ்பர்ஷ ஆதப வாரணாதிபிகி அப்படிங்கிற. அதனால சேஷஸ்யைகம் பூமிகா பேதம் அப்ரவீத் ஆச்சாரியாணாம் அக்ரணீர் யாமுனேயா. யமுனை துறைவர் ஆளவந்தார். இந்த பாட்டிலே யமுனை துறைவன் இருக்கு. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை. அதனால்தான் ஆளவந்தார் இங்க வந்துட்டார். அவர் தான் சொல்லியிருக்கார் பாதுகை அப்படிங்கிறவர் ஆதிசேஷன், ஆதிசேஷனுடைய ரூபம் அப்படின்னு இருக்கார். அப்போ லக்ஷ்மணனும் ஆதிசேஷ ரூபம் தானே, பாதுகையும் ஆதிசேஷ ரூபம் தானே, வேற எதுக்கு சேவிக்கணும்? ஸ்வதனுமபி வந்தே, தன்னையே தானே சேவிக்கிற மாதிரி இருக்கே. லக்ஷ்மணன் கை கூப்பினார். இல்லையே ராமன் சந்தேகத்தோட பார்த்தாராம் லக்ஷ்மணன். இப்படி கண்ணை இடிக்குன்னு பாக்குற லக்ஷ்மணா, எல்லாரும் கை கூப்பிடுறது கட்டும், நீ எதுக்கு கை கூப்பிடற? உன்னையே நீ எதுக்கு சேவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்படி பாக்குற லக்ஷ்மணன் கண்ணாலே ஒரு செய்யை சொன்னார். அடியேன் அப்புறம் சொல்றேன், அப்புறம் விஜ்ஞாபனம் பண்றேன் அப்படின்னுட்டார். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள பெருமாள் எழுதினார். அரண்மனைக்குள்ள போயாச்சு. அரண்மனைக்குள்ள போன உடனே முதல் காரியம், அரண்மனைக்குள்ள ரங்கநாதன் எழுதிருக்கார். அந்த ரங்கநாதனை போய் சேவிக்கிறார் பெருமாள் ராமன். அப்போ லக்ஷ்மணன் முன்னாடி போய் நின்றாராம். என்ன அப்படின்னா, நீர் ஏன் இப்ப சேவிக்கிறீர்? ரங்கநாதன் தானே நீர். அப்போ ஸ்வயமத விபோ ஸ்வேன ஸ்ரீரங்கதாமணி மைதிலி ரமண வபுஷா ஸ்வார்கான் யாராதனான்யசி லம்பிதஹானு. பராசர பட்டர் அழகா சொல்ற, நீரே நீராகவே ஒரு அவதாரம் பண்ணி நீரே உமக்கே திருவாராதனம் பண்ணீர் அப்படின்னு வரும். ரங்கநாதனே ஸ்ரீராமன அவதாரம் பண்ணி அந்த ஸ்ரீராமனே ரங்கநாதனுக்கே திருவாராதனம் பண்ணியிருக்கார். ரொம்ப வருஷ காலம் நடந்திருக்கு. நீரே திருவாராதனம் பண்ணீர், அதே மாதிரிதான் இதுவும் அப்படின்னு விட்டார். என்ன கேட்டா, இதெல்லாமே மாயம், ஆச்சரியம். பெருமாள் பட்டாபிஷேகம் அது போயிடுத்தே அப்படின்னு சொல்லக்கூடாது. அவனுடைய ஆச்சரிய லீலைகளை பார்த்து சந்தோஷப்படணும். அப்படிப்பட்ட பகவான் இருக்கும்போது நமக்கு என்ன குறை? கட்டாயம் நமக்கு நடத்தி கொடுப்பான் அப்படிங்கறதுனால மாயனை அப்படின்னு அருள் செய்கிறான். இது ராமாவதாரத்து விஷயம். கிருஷ்ண அவதாரத்துல கேட்கவே வேண்டாம். மாயனை ஆச்சரியமா அவதாரம் பண்ணவன், எல்லா மாயங்கள்லாம் இருக்கட்டும், முதல்ல எப்படி பிறக்க போறானோன்னு பார்த்துட்டு இருக்கா எல்லாரும். எட்டாவது குழந்தை பிறந்து உன்னை கொல்லும் அப்படின்னு கம்சனுக்கு ஆசிரியர்வாது. ஏழு குழந்தை பிறந்தாச்சு, ஆறு குழந்தை போயிடுது, ஏழாவது குழந்தை எங்கேயோ போயிடுது. அப்போ எட்டாவது குழந்தை பிறக்குமா அப்படின்னா பகவான் அவதாரம் பண்ண போறான்னு தெரிஞ்சிருச்சு தேவர்களுக்கு. ஆனா எப்படி பிறப்பான் பகவான்? ஒருவேளை நரசிம்ம அவதாரம் மாதிரி தூண்ல இருந்து திடீர்னு வருவானா, துரும்புல இருந்து வருவானா? இந்த கம்சனா எங்க பார்த்தாலும் காவல் போட்டிருக்கானே, அப்ப எப்படி அவதாரம் நடக்க போறது? இல்ல அதுல வேற ஏதாவது சூக்ஷம் இருக்கா? அவதாரம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாவது மாத்திட போறாரா? நரசிம்ம அவதாரத்துல எத்தனையோ சூக்ஷம் இருக்கு இல்லையா? என்னென்னமோ வரம் வாங்கி வச்சா கடைசியில எல்லாத்திலையும் ஒரு ஓட்டை கண்டுபிடிச்சு பெருமாள் வந்து அவனை சம்ஹாரம் பண்ற மாதிரி, இதுலயும் ஏதோ ஒரு ஓட்டை இருக்கோ என்னமோ அப்படின்லாம் தேவர்கள் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தால் தேவகியினுடைய திருவயிற்றுக்குள்ள கண்ணன் இருக்கான். அதை பார்த்துதான் பிரம்மாதி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்றார். சத்தியவிரதம் சத்தியபரம் திரிசத்தியம்னு என்ன ஆச்சரியங்கிறார். சத்தியவிரதனாச்சு, நீ அவதாரம் பண்றேன்னா பண்றியே, நீ எப்படி பண்றாங்க? வந்தாச்சு, இப்ப அவதாரம் ஆயாச்சு, இப்போ திருவயிற்றுக்குள்ள அவதாரம் ஆயாடுச்சு. இப்ப வெளியில அவதாரம் பண்ணணும், அவ்வளவுதான். வெளியில தோன்றணும், ஆவிர்பாவம் பண்ணணும், அவ்வளவுதானே. சத்தியவிரதங்கிறார், இது பெரிய ஆச்சரியமா இருக்கு அவளுக்கெல்லாம். அந்த கம்சன் கண்ணில் மண்ணை தூவிட்டு பெருமாள் இங்கிருந்து ஏழ போறார் மதுரைக்கு. அதனால எத்தனை தடங்கள் கண்ணன் அவதாரத்துக்கே இருந்தது, எப்படிப்பட்ட தடங்கள்லாம் இருந்தது, தொலைச்சுடுறேன்னா அவன கம்சன் சுத்தி காவல் போட்டிருக்கான். வசுதேவரையும் தேவகியையும் சிறைச்சாலையில போட்டிருக்கான். ரெண்டு வேளையும் வந்து வந்து பார்த்துட்டு இருக்கானா, தேவகியை வந்து வந்து பார்த்துட்டு இருக்கான். ஆ ஹைஷமே பிராணஹரோ ஹரிர் குஹாம், உள்ளுக்குள்ள ஹரி இருக்காங்கிறானா கம்சனே தேவகியை பார்த்துட்டு. இப்படிலாம் இருக்கும்போது பெருமாள் வந்து அவதாரம் பண்ணார் இல்லையா, அவனுக்கு போய் தடங்கள்ங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது. அதனால அப்படிப்பட்ட மாயன் இருக்கான். அது மாத்திரமில்ல, மண்ணு வடமதுரை மைந்தனை. அவன் ஆச்சரியமா அவதாரத்துல வடமதுரையில வந்து அவதாரம் பண்ணுவான் நமக்காக. எங்கேயாவது மாயனா மேல இருந்தா கூட பரவாயில்ல, வடமதுரையில நமக்காக வந்து அவதாரம் பண்ண மைந்தன், மிடுக்குடையவன். என்ன அர்த்தம்? அவதாரம் பண்ணச்சே ஒரு மிடுக்கு, சின்ன குழந்தையா இருக்கச்சே ஒரு மிடுக்கு. அங்கிருந்து அப்பா கிட்ட கூட்டு வசுதேவர் கிட்ட என்ன கொண்டு போய் அந்த இடத்துல விடுங்கோ அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தையா மாறி அங்கிருந்து ஒரு புறப்பாடு. வடமதுரையிலேருந்து ஆச்சரியமா ராத்திரி புறப்பாடு நடக்கிறது ஆயர்வாடிக்கு. அங்க கொண்டு போய் குழந்தைய ஏழை பண்ணி வச்சுட்டு வசுதேவர் திரும்பி வந்துட்டாருன்னா இந்த மிடுக்கு, எந்த குழந்தைக்கு இந்த மாதிரி மிடுக்கு இருக்கும்? பிறந்த சமயமும் அர்த்தராத்திரியில, அர்த்தராத்திரியில ரிஷபலக்னத்துல பிறந்து, அது மாத்திரம் இல்ல கம்சனுக்கு பயத்தை கொடுத்து, அதுக்கப்புறம் அந்த சின்ன குழந்தையா இருக்கும் போதே, ஒரு பையனா இருக்கும் போதே வந்து கம்சனை சம்ஹாரம் பண்ற வரைக்கும் அந்த மிடுக்கு, இதெல்லாம் சின்ன பையன், சின்ன பையனுடைய லீலைகள் இல்ல குழந்தையுடைய லீலைகள்னே சொல்ல முடியாதபடி ஒரு மைந்தனுடைய லீலைகள் சொல்லும்படி இருக்கிறபடி. நானும் மண்ணு வடமதுரை மைந்தனை அப்படிங்கிறார். மண்ணு வடமதுரை அப்படிங்கிறது அந்த மதுரைக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பெருமையே ஆண்டாள் பொறாமையா சொல்ற. என்ன இருந்தாலும் சரி, கண்ணன் அவதாரம் பண்ண இடம் அதுதானே, அதனால மண்ணு வடமதுரை. எத்தனையோ பகவத் சம்பந்தம் அந்த வடமதுரைக்கு இருக்கான். பாமண பெருமாளுடைய சம்பந்தம் உண்டு, ராமாயணத்துல சத்ருக்னாழ்வானுடைய சம்பந்தம் உண்டு, எத்தனையோ அவதாரத்துல பகவத் சம்பந்தம் இருக்கு, இன்னைக்கும் பகவத் சம்பந்தம் இருக்கு. பெருமாள் இருக்காரங்க கண்ணன். கிருஷ்ண அவதாரத்துக்கு அப்புறம் பெருமையை கூடி போச்சு. மதுரா பாக்யம் அனன்ய போக்யம் ஈரேங்கிறார் தேசிகன். அதனால மதுரைக்கு பாக்யம், மதுரையினுடைய பாக்யம் கண்ணன், கண்ணன் பிறந்தப்பட்டனாலே மதுரைக்கு பாக்யம் இப்படி இருக்கு. அதனால மண்ணு வடமதுரை, பகவத் சம்பந்தம் மாறாத தேசம் அப்படின்னு எழுதியிருக்க வியாக்கியானத்துல வடமதுரை. அதுலாம் வடமதுரைன்னு வேற சொல்ற, அந்த வடக்கு இருக்கக்கூடிய மதுரை, அந்த திக்குக்கே ஆண்டாள் ஒரு பெருமை சேர்க்கிறார். மதுரை இருக்கிற அப்படின்னால வடக்கு திக்கு ரொம்ப பிரசித்தம் அப்படிங்கிற. சீவில்லிபுத்தூர் பக்கத்துல ஒரு மதுரை இருக்கு, ஆனா இது வடமதுரை அப்படிங்கிறதுக்காக சொன்னார்னுவா. ஆனா உண்மையில என்ன கேட்டான்னா, அந்த திசைக்கே பெருமாள் திவ்ய தேசம் இருக்கிற திசைக்கே ஒரு பெருமை உண்டு. தேசாந்தர்கதோ வாபி த்வீபாந்தர்கதோ பிவாம் ஸ்ரீரங்காபிமுகோ பூத்வா பிரணிபத்யன சீததி. ஸ்ரீரங்கம் இருக்கிற திக்குக்கே ஒரு பெருமை உண்டாம். நீ எந்த ஊருக்கு போனாலும் சரி, எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, இல்ல தேசாந்தரமே போனாலும் சரி, இல்ல த்வீபாந்தரமே போனாலும் சரி, ஸ்ரீரங்க அபிமுகோ பூத்வா ஸ்ரீரங்கம் இருக்கிற பக்கம் பார்த்து கை கூப்பணும், தலைவணங்கள். தேசாந்தரகதோ வாபி த்வீபாந்தரகதோபிவா ஸ்ரீரங்க அபிமுகோ பூத்வா பிரணிபத்ய நசீததி அப்படின்னு இந்த ஸ்லோகம் சம்பிரதாயத்துல சொல்ற வழக்கம். நித்தியபடியே சந்தியாவந்தனம் முடிஞ்ச உடனே கை கூப்பிட்டு ஸ்ரீரங்கம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் பார்த்து இந்த ஸ்லோகத்தை விரிவா சொல்ற வழக்கம். எந்த நாட்டுல இருந்தாலும் இது பெரிய தர்மம், எங்க இருந்தாலும் இதுதான் பெரிய க்ஷேமம். ஸ்ரீரங்க மங்கள நிதிம் கருணாநிவாசம் ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகராலய காலமேகம் ஸ்ரீஹஸ்திசைல சிகரோஜ்வல பாரிஜாதம் ஸ்ரீசம் நமாமி சிரசா யதுசைல தீபம் அப்படிங்கிற ஸ்லோகத்தை சொல்வா. நாலு திவ்ய தேசங்கள், ஸ்ரீரங்கம், திருமலை, பெருமாள் கோயில், திருநாராயணபுரம் என்று நாலு திவ்ய தேசங்களையும் நாலு வரியில சொல்ற அழகான ஸ்லோகம். நித்தியபடி சந்தியாவந்தரம் முடிஞ்ச உடனே மூணு வேளையுமே இந்த ஸ்லோகத்தை சொல்ற வழக்கம். தேசாந்தர கதோ அப்படின்னு ஸ்லோகத்தையும் சொல்ற வழக்கம். அந்தந்த திக்கு சேவிக்கணும், அந்தந்த திவ்ய தேசம் இருக்கிற திக்கு. நம்ம எங்க இருந்தாலுமே அந்த திக்குக்கே ஒரு பெருமை, அதை பார்த்து கை கூப்பணும். சீதாதேவி இருந்த திக்கை பார்த்து கை கூப்பிடறாராம் ஆஞ்சநேயர். பிரணம்ய சிரசா தேவியை சீதாயை தாம் திசம் பிரதி இன்னும் ஒரு ராமாயணத்துல பெருமாள் ராமன் கேட்கிறார், சீதை எங்க இருக்கா அப்படின்னு கேட்கிறார். எப்படி இருக்கா? திருஷ்டா சீதா, சீதையை பார்த்துட்டோம் பார்த்துட்டோம், கண்டோம் சீதையை கண்டோம் சீதையின்னு வானரங்கள்லாம் முன்னாடி வந்து குதிக்கிறது. அப்படியா பார்த்தங்களா, எங்க இருக்கா, எப்படி இருக்காள் அப்படின்னு உடனே வானரங்களுக்கு பதில் சொல்ல தெரியல. வேகமா வந்து சீதை இருக்காள் இருக்கான்னு எப்படி இருக்கான்னு கேட்டேன். நேர பார்த்தா தானே சொல்ல முடியும், பார்த்தவர் யாருன்னா ஆஞ்சநேயர் தானே, அவர் எங்கேயோ பின்னாடி இருக்காராம், அதுக்கு முன்னாடி இதுங்கெல்லாம் ஓடி போயிடுச்சு. முன்னாடி ஓடுவே பெருமாள் கிட்ட போய் விஷயத்தை பரபரப்பா சொல்ல எப்படி இருக்கார் அப்படின்னு உடனே, இன்னும் எங்க இருக்கார் அந்த சீதா விருத்தாந்த கோவிதர், எங்க இருக்கான்னு கூப்பிடலாம் வேளாம். சீதா விருத்தாந்த கோவிதர் அப்படின்னு டைட்டில் கொடுக்கிறார். சீதாயினுடைய விருத்தாந்தம் அவருக்கு தான் தெரியும், ஆஞ்சநேயருக்கு மட்டும்தான் தெரியும், ஸ்ரீராமனுக்கே தெரியாது. உடனே அவர் முன்னாடி வந்தார், அவர் முன்னாடி வரவழைச்சா பெருமாள் கேட்டார், ஆஞ்சநேயர் பதில் சொல்லணுமோ இல்லையோ. பதில் சொல்லும் போது அழகா ஒரு காரியம் ஆரம்பிக்கும் போது அப்படியே திரும்பிண்டு தெற்கு பக்கம் பார்த்து கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணார், சேவிக்கிறார். இங்க ராமனுக்கு காலை நீட்டிண்டு பெருமாள் இருக்கிற பக்கம் காலை நீட்டினா கூட பரவாயில்ல, தெற்கு பக்கம் சீதாதேவி இருக்கிற பக்கம் விழுந்து சேவிச்சுட்டு கையாலே அஞ்சலி பண்ணிட்டு அந்த திக்குக்கே ஒரு அஞ்சலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறார். ஏன்னா பிராட்டிய சேவிச்சுட்டு வந்த பெருமை இப்பதான் தெரியுது. பிரணம்ய சிரசா தேவி சீதாயை தாம் திசம் பிரதி சொல்றார். அவர் தன்னுடைய அனுபவத்தை சொல்லும் போதே இப்படி இருக்கார். கம்பராமாயணத்தில் அழகா வரும், இற்பிறப்பு என்பதொன்றும் இரும்பொறை என்பதொன்றும் கற்பெனப்படுவதென்றும் கலிநடம் புரிய கண்டேன் வரும். அங்க ஒரு மனுஷியா இருப்பான்னு நினைச்சுன்னு பார்த்தேன், இல்ல ஒரு காருண்ய வருஷம் இருக்கு, ஒரு பொறுமை கடல் ஒண்ணு இருக்கு அந்த இடத்துல, ஒரு சத்வம்சம் அப்படின்னு சத்வம்ச பிறப்புன்னு ஒண்ணு கொல்லியோ அது இருக்கு அந்த இடத்துல, கற்பு அப்படிங்கறது நர்த்தனமாடின் இருக்கு அப்படின்லாம் கொண்டாடுற ஆஞ்சநேயர். நேர பார்த்துட்டு வந்தப்புறம் அவர் சீதாதேவி இருக்கிற பக்கமே தான் நித்தியமே சேவிச்சுட்டு இருக்காராம். திவ்ய தேசம் இருக்கிற பக்கம்தான் பக்தர்கள் அந்தந்த ஊர்க்காரா வெளியில போனா கூட அதை நினைச்சுப்பா. அத்திசை உற்று நோக்கியே அப்படிங்கிறார். தொலைவில்லி மங்கலம் தொழும் இவளை, தொலைவில்லி மங்கலம் தொழுதுட்டு வந்தாள் ஒரு சின்ன பெண்ணு, அதுக்கப்புறம் அந்த பக்கமே பார்த்துட்டு இருக்காளாம். நோக்குமேல் அத்திசையல்லால் மறுநோக்கிலள் வைகள் நாதுரும் வாய்க்குள் வாசகமும் மணிவண்ணன் நாமமே இவள் அன்னை நீர். அந்த திசை தவிர வேற திசை பாக்குறது இல்ல, பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்காளே. தோழிகள் பாட்டு, ஏமா தொலைவில் மங்கலம் ஐச்சுன்னு போனங்கோ. நோக்கும் பக்கமெல்லாம் கரும்பொரு சென்னலோங்கு செந்தாமரை வாய்க்கும் தன் பொருணல் வடகரை வன் தொலைவில்லி மங்கலம். வடகரை தொலைவில்லி மங்கலம் இங்க இருக்கு திருவனந்தபுரத்துக்கு கிட்டதான். நோக்குமேல் அத்திசையல்லால் மறுநோக்கிலள் இவ அந்த பக்கம் தான் பாக்குறாளே தவிர வேற திசையே பாக்குறது இல்லையா. எப்பவுமே அந்த பெருமாண்டிய நாமத்தை தான் சொல்றா. கருந்தடங்கன்னி கைதொழுது அந்நாள் தொடங்கி இந்நாள் தோறும் இருந்து இருந்து அரவிந்தலோச்சனா என்றன்றே நைந்து இறங்குமே. அரவிந்தலோச்சனா அரவிந்தலோச்சனான் தவிர வேற வார்த்தை சொல்ல மாட்டேங்களா. அந்த ஊர் திருநாம் பெருமாள் திருநாம் அந்த திசையை தவிர வேற திசை பார்க்க மாட்டேங்கிறாங்க. பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிருக்காளே அந்த ரீதியில. வடமதுரை வடக்கு திசையே ஆண்டாளுக்கு உத்தேசியமா இருக்கான். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை. வடமதுரையில அவதாரம் பண்ணது மாத்திரம் இல்லாமல் யமுனா நதியை தாண்டி அந்த பக்கம் போயிருக்கான். அதனால யமுனைக்கும் ஒரு பெருமையை கொடுத்துருக்கான். அன்னைக்கே ஆரம்பம் யமுனைக்கு பெருமை, கங்கையை காட்டில யமுனைக்கு பெருமை அதிகம் சுவாமி தேசிகன். கிருஷ்ணாவதாரத்தினால என்ன கங்கைக்கு என்ன பெருமைனா பெருமாள் திருவடியிலேருந்து வந்தது, பெருமாள் திருவடி சம்பந்தம் இருக்குன்னு அதுக்கு பெருமை. யமுனைக்கு என்ன பெருமைனா கண்ணனுடைய திருமுடியிலேருந்து ஆரம்பிச்சு திருவடி வரைக்கும் மொத்த சம்பந்தம் போட்டு குதி குதின்னு குதிச்சிருக்கான். அதனால்தான் யமுனை துறைவனைங்கிற. அந்த யமுனையில இருக்கக்கூடிய துறைகள் இருக்கோ அல்ல, கண்ணன் துறையா, கண்ணனுக்குன்னு ஒரு துறையே இருக்கு, இவன் குதிக்கிறதுக்குன்னே ஒரு பெரிய துறையே இருக்குன்னு. அது என்ன துறை அப்படின்னு கேட்டானா, ஆயிரகுல பெண்கள்லாம் எந்த துறையில சிறுமிகள்லாம் இருக்காளோ அந்த துறை, அங்கதான் போய் இவன் ஆட்டம் போடுவானா. அப்படி தூய பெருநீர் யமுனை துறைவனை, யமுனைக்கு ஒரு பெருமை, தூய பெருநீர்னு அதுக்கு மேல. ஏன்னா கண்ணனுக்கு வழி விட்டது யமுனானை. வசுதேவர் கண்ணனை ஏழ பன்னெண்டு அர்த்தராத்திரியில வடமதுரையிலிருந்து கோகுலத்துக்கு போகும்போது யமுனாநதி வழி கொடுத்துதான். நிறைய ஜலம் இருந்தா கூட தன்னுடைய ஜலப்பிரவாகத்தை நிறுத்திண்டு அவர் போகட்டும்னு காத்திருந்தது. கண்ணனோட அவர் போய் கண்ணனை அங்க வச்சுட்டு திரும்பி வரும்போது கூட அது வழி கொடுத்துதான். அந்த ஒரு பெருமை, இந்த பெருமை ராமாயணத்துல கோதாவரி நதிக்கு கிடைக்காத பெருமை, ராமாயணத்துல சமுத்திரராஜனுக்கு கிடைக்காத பெருமை, இதெல்லாம் பெருமாளுக்கு அனுகூலமா முதல்ல நடக்காம இருக்கும் போது யமுனா நதி கண்ணன் ஒன்னும் சொல்லாமையே கண்ணனுக்கு வழி கொடுத்தபடினால அந்த தூய்மை கைங்கறி மண்ண ஆரம்பிச்சுட்டு அப்பவே அது யமுனைக்கு தான் இருக்கு. அந்த யமுனை துறைவன் அப்படிங்கிறது கண்ணனுடைய திருநாமம். அங்கிருந்து இந்த பக்கம் வந்தான். ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை, ஆயர் குலத்துல வந்து இங்கதான் தோன்றினான். அதெல்லாம் முன்னாடி கதை, முன்னாடி வடமதுரையில பிறந்ததெல்லாம் இருக்கட்டும். இவர் தோன்றினது ஆயர் குலத்துல, ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கைங்கிறார். விளக்கா இருக்கான் அந்த குலத்துக்கே ஒரு விளக்கா இருக்கான். ஏன்னா இருட்டில விளக்கு வச்சா மாதிரி ராமனுடைய அவதாரம் பத்தி சொல்லச்ச கூட குலசேகர ஆழ்வார் வெங்கதிரோன் குலத்துக்கு ஒரு விளக்காய் தோன்றி அப்படிங்கிறார், சூரிய வம்சத்துக்கு விளக்கா வந்தவன் அப்படிங்கிறார். சூரிய வம்சத்துக்கு விளக்கு எதுக்கு? அது வம்சமே சூரியனுடைய வம்சம் தானே. ஆனால் சந்திர வம்சத்துல வந்து அவதாரம் பண்ணா கூட கண்ணன் அதையும் விட்டுட்டு அறிவொன்றும் இல்லாத ஒரே அந்தகாரமயமான ஒரு இடத்துல தான் வந்திருக்கான். இருட்டில் தானே விளக்கு தேவை. இருட்டில் விளக்கு இருந்தா அதுக்கு பெருமை. மத்தியானம் 12 மணிக்கு சூரியன் இருக்கும்போது நல்ல வெயில்ல வாசல்ல விளக்கேத்தி வச்சா அதுக்கு மங்களம் சொல்லாமே தவிர பெரிய பெருமை ஒண்ணும் இருக்காது. ஆனா 1000 குலத்தில் தோன்றும் அழிவிளக்கு இவன், அழகான விளக்குன்னு இதான் சொல்லணும். அந்த அளவு தன்னை தாழ விட்டு கொண்டவன் என்ன அர்த்தம்? தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, அதுக்கும் மேல இங்கேயும் வந்து தன்னுடைய அம்மாவுக்கு குடல் விளக்கம் செய்தவன், அம்மாவுடைய வயிற்றுக்கு அம்மாவுடைய குடலுக்கு ஒரு பெருமையை தேடி கொடுத்தவன் எப்படின்னு கேட்டால் தாமோதரன். வேடிக்கை என்னன்னா யசோதரனுடைய வயிற்றுல பிறந்தவனே இல்லவன், தேவகி வயிற்றுல பிறந்துட்டு வந்து இங்க வந்து யசோதரனுடைய வயிற்றுக்கு பெருமை சேர்த்துருக்கான். என்ன பாக்கியம் பண்ணாலோ யசோதா அப்படின்னு எல்லாரும் பாட்டு பாடுறா. என்ன தவம் செய்தனைங்கிறா. ஏன்னா இவனை பெற்ற வயிறு இருக்கு இவனுக்கு. யசோதையும் சொல்றா அந்த வயிற்றுக்கு, பெறாத வயிற்றுக்கே பட்டம் சூட்டினவன். அந்த யசோதை கிட்ட போய் யாராவது ரிப்போர்ட் பண்ணா கூட பொறுக்க மாட்டாளா? அவோ என் பையன் அப்படி சொல்லாதோங்கோ, என் பையன் அப்படி சொல்லாதோங்கோ, அவன் சமுத்தா இருக்கான் பாருங்கோன்னு வா. எல்லாரும் ஊர்ல இருக்கா மொத்த பேரும் முடிவு பண்ணிட்டான் யசோதைக்கு சமர்த்து போராது, தம் பையனை கண்டிச்சு வளர்க்க தெரியாது அப்படின்னும் போது கண்ணன் பார்த்தான் நம்ம அம்மாவை இப்படி சொல்றதாவது அப்படிங்கிறதுக்காக யசோதைக்கு கட்டுப்பட்டு நின்றானான். ஒரு நாள் அம்மா கட்டு போட அப்படியே கட்டுப்பட்டு உரலோடு கூட கட்டுண்டு நிற்க ஊர்ல இருக்கிற மொத்த பேரும் வந்து பார்க்க யசோதை பையனை கட்டு போட்டுட்டாளே அப்படின்னு சொல்ல அந்த கட்டு அவனுடைய இடுப்புல ஒரு அடையாளமாக பட்டு தாமோதரன் அப்படின்னு பெயர் ஆயிடுச்சு. தாமம் அப்படின்னா கயிறு, உதரம்னா வயிறு. வயிற்றுல கயிறு கட்டின அடையாளம் இருக்கான், ஆனா தாமோதரன் பெயர் வச்சுட்டான். எனக்கே கயிறு கட்டின அடையாளம் இருக்கக்கூடிய திருவயிறு உடையவன் அர்த்தம். அப்படி தனக்கே ஒரு பெயர் இருக்கும்படி, தனக்கே நிரூபகமாகும்படி, அம்மாவுக்கு நான் வசப்பட்டவன் அப்படிங்கறத காமிக்கிற மாதிரி இன்னும் யாரும் இப்படி சொல்லக்கூடாது எங்க அம்மாவை பத்தி. அம்மா தான் கட்டி போட்டாளே, யாரு வந்து தங்காத்து குழந்தை இந்த மாதிரி கட்டி போட்டிருக்கா? உரலோட கூட எங்க அம்மா தானே கட்டி போட்டிருக்கா அப்படின்னு தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. அது மாத்திரம் இல்ல, தூயோமாய் வந்து நாம் அந்த தாமோதரனை நாம பூஜிச்சோம்னா நமக்கு பாபங்கள் போகும், நம்முடைய கட்டுக்கள் எல்லாம் போகும். பாவங்கள் தானே நம்மளை கட்டுப்படுத்திட்டு இருக்கு. ஜெயசிங் சொல்றார், பத்தம் சதா பாவயதாம் குந்தம் அயத்ர விச்சேதினி கர்ம பந்தே அப்படிங்கிறார். கட்டுப்பட்ட தாமோதரனை யார் நினைக்கிறாளோ அவளுடைய கட்டுகள் எல்லாம் போகும். என்ன ஆச்சரியங்கிறார். அவன் கட்டுப்பட்டா நினைச்சா நமக்கும் கட்டுதானே படணும், ஆனா நம்ம கட்டுகள் எல்லாம் போறது, சம்சார பந்தங்கள் எல்லாம் போகும் அப்படிங்கிறார். அந்த மாதிரி தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை பரம சௌலபியமாக படமுதிரையில் அவதாரம் பண்ணது மாத்திரம் இல்லாமல் யமுனா நதியை கடந்து இந்த பக்கம் வந்து 1000 குலத்தில் தோன்றி அம்மாவுக்கு வசப்பட்டு கட்டுப்பட்டு அதே ஒரு நிரூபகமாக வச்சுண்டு நமக்கு அனுகிரகம் பண்ணின்றிருக்கக்கூடியவன் என்ன குறை? சேஷியின் திருவிலச்சினை அப்படிங்கிற பராசர பட்டார், நாமெல்லாம் திருவிலச்சினை வச்சுருக்கோம், சங்க சக்கரங்கள்லாம் அடையாளம் தெரிக்கிறோம். வைஷ்ணவர்கள் எம்பெருமானுக்கு தாசர்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம். அந்த மாதிரி கண்ணன் பார்த்தானா நான் உங்களை சேர்ந்தவன், உங்களுக்கு கட்டுப்படுவன் காமிக்கிறதுக்கு ஒரு அடையாளம் வேணும் அப்படிங்கிறதுக்காக அம்மா கட்டு போடச்ச அந்த அடையாளத்தை வச்சுருக்கான். அதனால அவனுடைய இடுப்புல அந்த அடையாளம் இன்னைக்குமே இருக்கான். ரங்கநாதனுடைய இடுப்புல அந்த அடையாளம் இன்னைக்கும் உண்டான். அதுக்காக மேல திருவாபரணங்கள் சாத்திரா, வஸ்திரங்கள் சாத்திரா, இதை மறைக்கிறதுக்குன்னே ஒரு திருவாபரணம் இருக்கு. ஏன்னா இது எல்லாரும் பரிகாசம் பண்ணுவாளாம். கண்ணனுக்கே யசோதை அம்மா என்ன பண்ண, மேல ஒரு திருவாபரணத்தை போட்டு அதுக்கு மேல வஸ்திரத்தை உத்திரியத்தை சுத்தி அனுப்பிச்சா. ஏன்னா இந்த பெண்கள்லாம் பரிகாசம் பண்றது, என்ன கண்ணனுக்கு இடுப்புல என்னமோ கருப்பா இருக்கு. உடனே இன்னொன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாதா, அன்னைக்கு உரலோட கட்டு போட்டாரு அப்படியான்னா ஐயோ அதே ஏன் கேக்குற அப்படின்னு பரிகாசம் பண்ண. அப்ப அதுங்களுக்கு நேர கண்ணனுக்கே வெக்கமா இருக்குமா, அம்மா இப்படி எல்லாம் சொல்றாமா அவ அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு அதை மறைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணலாம். அந்த மாதிரி தாமோதரன் அப்படின்னு எளியனாக்கி கொண்டவன் அவனை நம்ம தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. நம்ம ரொம்ப அதாவது கரணத்தனையும் இருக்கு நமக்கு, மனசு வாக்கு சரீரம். மனத்தினால் சிந்திக்க அப்படிங்கிறது மனசு, வாக்கு அப்படின்னா வாயினால் பாடி, சரீரம் அப்படின்னா தூமலர் தூவி தொழுது. இந்த மூணு கரணமும் பகவான் கிட்ட செலுத்தணும். விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதித்தும் பூர்வமேவ கிருதா பிரம்மன் அப்படிங்கிற. இந்த மனசையோ இந்த வாக்கையோ இந்த சரீரமோ இந்த கரணத்திரயத்தையும் பெருமாள் நமக்கு கொடுத்தது அவன் விஷயத்துக்கு உபயோகப்படணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா பூர்வமேவ முன்னாடியே கொடுத்துட்டானே, இதுல எதையும் நாம உண்டாக்கலையே. நமக்கு இந்த சக்தி எல்லாம் வாக்கு பேசுற சக்தியோ இதெல்லாம் பகவான் கொடுத்தது தானே. அதனால இதை பகவான் கிட்ட சமர்ப்பிக்கிறதுக்கு யோசிக்கவே கூடாதான். நாம என்ன புதுசா ஒன்னா பகவானுக்கு கொடுக்க போறோம், புதுசா ஏதாவது கரணத்தை சிருஷ்டிச்சு அதுவும் புதுசா ஏதாவது பூஜை பண்ணணும் அப்படின்னா கஷ்டம். அவன் கொடுத்ததை வச்சு அவனுக்கு நம்ம செலவழிக்க போறோம், அவ்வளவுதானே. அதனால இதுல யோசிக்கவே கூடாது அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்றது. ஆழ்வாரும் உள்ளம் உரை செயல் உள்ள இம்மூன்றையும் உள்ளிக்கெடுத்து இறை உள்ளிலொடுங்கே அப்படிங்கிறார் அழகா. உள்ளம் உரை செயல் மூணு இருக்கோ இல்லையோ, மனசு வாக்கு சரீரம், உள்ள இம்மூன்றையும்ங்கிற ஏற்கனவே இருக்கே, நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாமே. வெளி வஸ்து கூட ஆகட்டும், பழம் கூட ஆகட்டும், பெருமாளுக்கு பழம் சமர்ப்பிக்கிறோம், பெருமாளுக்கு பூ சமர்ப்பிக்கிறோம், பெருமாளுக்கு வஸ்திரம் சமர்ப்பிக்கிறோம், எத்தனை சமர்ப்பிக்கிறோம், இதுல எதையுமே நாம படைக்க முடியாது. பெருமாள் சிருஷ்டிச்சதை வச்சு அவனுக்கு கொடுக்குறோம், அவ்வளவுதானே. அமநாத எதஸ்தி யோஸ்தியகம் சகலம் தத்தி தவைவ மாதவ நியதஸ்வமிதி பிரபுத்த தீஹி அதவா கிண்ணு சமர்ப்பியாமிதே. நான் என்ன சமர்ப்பிக்கிறேன்னு எப்படி சொல்ல முடியுங்கிற, நான் எதை சமர்ப்பிச்சாலும் சரி இல்ல ஆத்ம சமர்ப்பணமே பண்ணாலும் சரி நான் சமர்ப்பிச்சேன்னு சொல்ல முடியாதேங்கிறார். ஏன்னா அவனுடைய வஸ்து தானே, அதனால அவனுடைய வஸ்துவை அவனது ஆக்குறோம், அவ்வளவுதானே. அதுதான் இங்க நடக்கணும். அந்த சமர்ப்பிக்கப்படக்கூடிய வஸ்து மாத்திரம் இல்ல, அதை சமர்ப்பிக்கிறதுக்கு உபகரணமா இருக்கக்கூடிய மனசு வாக்கு காயம் மூணுமே கூட அவனுடையது தான். அதனால வாய்நாள் பாடி மனத்தினால் சிந்திக்க மூணு கரணத்தையும் சேர்த்து சொல்ற இங்க சொல்லும் போது அழகா நாச்சியார் தூயோமாய் வந்து நாம் நாம சுத்தமா இருக்கணும். தூமலர் நல்ல தூய்மையான புஷ்பங்கள், நம்மளும் சுத்தமா இருக்கணும், அந்த புஷ்பங்களும் சுத்தமா இருக்கணுங்கிற. சாஸ்திரங்கள்ல எல்லாத்துக்குமே சுத்தி வேணும் இருக்கு, பகவான் கிட்ட போறதுக்கும் சுத்தியா தான் இருக்கணும். காத்தால ஸ்நானங்கள் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் புஷ்பம் சமர்ப்பிக்கிறோம் பெருமாளுக்கு, இப்படிதானே இருக்கு. ஆன்மீகங்கள்ல அழகா சொல்லியிருக்கு தூயோமாய் அப்படின்னு ஆன்மீகத்துல முதல்ல ஆரம்பம். ஆன்மீகத்துல திருவாராதன் தான் முக்கியமா இருக்கு, அதுதான் பெருசா இருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா, அந்த திருவாராதனத்துக்கு நாம எப்படி தூய்மையா இருக்க முடியும் அப்படின்னா, எப்படி நாம ஸ்நானம் பண்ணணும், எப்படி சந்தியாவந்தனம் பண்ணணும், இதெல்லாம் தான் இருக்கு. தூய்மைக்கா தூமலர் அப்படின்னா புஷ்பமும் தூய்மையா இருக்கணும். ஏன்னா எந்தெந்த புஷ்பம் எடுக்கலாம் எது எது எடுக்கக்கூடாது அப்படின்லாம் நிறைய இருக்கு ஆன்மீகங்கள்லயே. அதே நிக்ஷேப சிந்தாமணின்னு ஒரு புஸ்தகம், அதுல நிறைய எழுதியிருக்கார். பூச்சி அரிச்ச பூ எல்லாம் எடுக்கக்கூடாது, நாள் சந்தியில விழுந்த பூ எல்லாம் எடுக்கக்கூடாது, சில ஜாதி புஷ்பங்கள்லாம் எடுக்கக்கூடாது, சில கலர்லாம் கூடாது, கண்ணாபனான் கலரா இருந்தா கூடாது அப்படின்னு நிறைய எடுத்திருக்க. நல்ல சாஸ்திரியமான புஷ்பங்களை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு அர்த்தம். இது ஒரு அர்த்தம். மேலோட்டமா ஆச்சாரியர்கள் இன்னொரு அர்த்தத்தை அழகா சொல்றா, தூயோமாய் அப்படின்னா மனசு தூய்மையோட அப்படிங்கிறா. நான் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கும் போது சரீர தூய்மையை காற்றும் மனசு தூய்மை ரொம்ப முக்கியமா. பகவானுக்கே இது அப்படின்னு நினைச்சுண்டு அப்படி சமர்ப்பிக்கணும். புறம் தூய்மை இருக்கட்டும், அதை காற்றிலும் முக்கியம் இதுதானே. இன்னும் சொல்ல போனால் சரணாகதிக்கெல்லாம் இதுதான் முக்கியம், அது தேவையினே கிடையாது. ஏன்னா அது சரணாகதிக்கு அங்கம் கிடையாது. விழுப்போட கூடவே கூட சரணாகதி பண்ணியிருக்கார் ஆச்சாரியர். விழுப்போட காலங்காத்தால் ஸ்நானம் கூட பண்ணாமல் அப்பவே ஒரு சரணாகதி பண்ண வேண்டி வந்துருது ஒரு குழந்தைக்கு, அப்பவே பண்ணியிருக்கு. அப்பவே பெருமாளுக்கு விளக்கேத்தி தீர்த்தாமட கூட தீர்த்தாமடல, அதுக்கும் முன்னாடி பிம்மால 4 மணிக்கு அப்பவே ஒரு சரணாகதி நடந்திருக்கு, அந்த குழந்தைக்கு பிழிச்சிருக்கு. அப்போ சரணாகதிக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டானா, சரீர தூய்மையை காட்டிலும் மன தூய்மை தான் வேணும். ஏன்னா விபீஷணன் ஒரு முழுக்கிட்டு வந்தான் இல்லை, விபீஷன் சரணாகதி பண்ண வந்தவன் நடுவில் சமுத்திரம் இருக்கே ஒரு சமுத்திர ஸ்நானம் பண்ணிட்டு சுத்தமா போலாம் அப்படின்னு வரலையா, மனசு சுத்தமா இருக்கே அவனுக்கு, அதுதானே வேணும். திரௌபதி ஒரு சரணாகதி பண்ணும்போது குளிச்சுட்டு வந்து சரணாகதி பண்ணணும்னு நினைச்சாடா, தீட்டுலன்னா சரணாகதி பண்ணாள், பிரசரத்தை வாங்கிட்டாள். அதனால மனசுத்தியை சொல்றதுன்னா தூமலர் அப்படின்னும் புஷ்பம் சுத்தமா இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கட்டும், அதை காட்டில் முக்கியம் நம்முடைய மனோபாவ சுத்தி அதுலயும் வந்து சேரணும். இந்த புஷ்பத்திலையும் நம்ம மனசுல இருக்கிற சுத்தி, ஏன்னா எந்த புஷ்பம் கொடுத்தாலும் பெருமாள் ஏத்துப்பான், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பிரீத்தியோட கொடுத்தோன்னா இல்லாட்டாதான் அவனுக்கு சாஸ்திரியமான புஷ்பமா இருந்தா கூட மனசு நன்னால அப்படின்னா கேட்காது யாருக்குமே. ஆழ்வார் சொல்றார், பரிவதில் ஈசரை பாடி விரிவதும் மேவலுருவீர், திருவகையின்றி நன்னீர் தூய் புரிவதும் புகை பூவே அப்படிங்கிற, நீ எதை கொடுத்தாலும் பூ, எதை கொடுத்தாலும் புகை, எல்லாத்தையும் ஏத்துப்பார். காத்துன்னு இருக்கான் பெருமாள், இதுதான் வேணும் அதுதான் வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறவன இருந்தா பரவாயில்ல, எல்லாத்தையுமே ஏத்துக்கிறபடினால எதையாவது ஒண்ணு நீங்க அவசியம் கொடுத்து அவனுக்கு சேவனம் பண்ணுங்கள் அப்படிங்கிற. அக்ரீதை ரச்சியபாவாது பரிவதிலீசனை பாடி அப்படிங்கிறதுக்கு சம்ஸ்கிருதத்துல தாத்பரிய ரத்னாவளியில் தேசிய அழகா ஒரு ஸ்லோகம் சாதிச்சிருக்கேன். அக்ரீதை ரச்சியபாவாது அநியத விவிதாபியர்ச்சனாத் அல்பதுஷ்டேஹே பிரஹ்வாவஜ்யேசபாவாத் ஸ்வவிஷய நியதே ஸ்வாதராத் ஸ்வாதுபூம்னா பாதாசக்த பிரசத்தேஹே சகிருதுபசதனே மோக்ஷனாத் தர்ம சௌஸ்த்யாத் க்ஷிப்ரக்ஷித்தாஹிதத்வாத் சுகரபஜனதாம் மாதவஸ்யாப்யதத்தா. சுலபமா அவனை பஜனம் பண்ண முடியும், சுலபமா திருவாராதனம் பண்ண முடியும், ரொம்ப சுலபமா திருவாராதனம் பண்ண முடியும். ரொம்ப கஷ்டப்பட்டு இது வேணுமே அது வேணுமே இது இல்லையே அது இல்லையே அப்படி விளையாடுச்சு, நான் எப்படி திருவாராதனம் பண்ணுவேன்னு சொல்லக்கூடாது. கிடைக்கிறத வச்சுண்டு கூடிய வரைக்கும் நல்லதா சம்பாதிச்சு துக்கப்படாமல் கைங்கரியம் பண்ணணும். ஐயோ இது இல்லையே அது இல்லையே இப்படி ஆயிடுது அப்படி ஆயிடுச்சேன் துக்கப்பட்டு இல்லாமல் மனசை தூய்மையா வச்சுண்டு திருவாராதனம் பண்ணணுங்கிற. அக்ரி இத்தையரட்சிய பாவாத்து தேசிய நடகா சொல்ற, பைசா செலவு இல்லாமயே அவனை திருவாராதனம் பண்ணலாமேங்கிற, புதுசா அவனை சிருஷ்டிக்க வேண்டாம், நித்தியம் பெருமாளுக்கு பாதாமல்வாவோடு கூட திருக்கண்ணமதோடு கூட அப்படிதான் திருவாராதனம் பண்ணணும் அப்படின்னு இருந்தா பரவாயில்ல, ஒண்ணுமே இல்லாமல் பழத்தை சமர்ப்பிச்சா கூட ஏத்துக்கலாம், செலவே இல்லை தோட்டத்திலேருந்து பழத்தை சமர்ப்பிக்கலாம், அதிக பைசா செலவே இல்லாமல், இன்னும் சொல்ல போனா பைசா செலவே இல்லாமல் லோகத்துல எதுக்கோ எத்தனையோ பைசா செலவழிக்கிறோம், பெருமாளுக்கு செலவழிக்கிற பைசாவை பார்த்தா ரொம்ப குறவு, ஒண்ணுமே இருக்காது. நமக்கு செலவழிக்கிறது, நம்மை சேர்ந்தவர்களுக்கு செலவழிக்கிறது, எல்லாத்துக்கும் மேல வீணா போறது, எல்லாம் எக்கச்சக்கம். அநியத விவதாபியர்ச்சனாது யார் வேணா அர்ச்சனை பண்ணலாமே, பல விதமான அர்ச்சனை, ஒருத்தர் தான் அர்ச்சனை பண்ணணுங்கிறது இல்ல, கைங்கரியம் யார் வேணா பண்ணலாமே. கோயில்ல அர்ச்சகர் அர்ச்சனை பண்ற அப்படின்னா நாம நமக்கேத்த கைங்கரியம் பண்ணலாமே, விவிதாபியர்ச்சனாதுங்கிற பல விதமா இருக்கேன், அவர் அர்ச்சனை பண்ற நம்ம கை கூப்பிட்டு நிக்கிறோம், அவர் அர்ச்சனை பண்ற நம்ம ஸ்தோத்திரம் சொல்லிட்டு நிக்கிறோம், ஒன்னு வைக்கலையே, ஸ்தோத்திரம் சொல்லலாம், கை கூப்பலாம், பிரதட்சிணம் பண்ணலாம், கீழே விழுந்து தண்டவர் பிரணாமம் பண்ணலாம், இல்ல கைங்கரியங்கள் எது வேணா பண்ணலாம், பெருக்கலாம், விளக்கேற்றலாம், எத்தனை இருக்கு பெருமாளுடைய அர்ச்சனையில, எல்லாருக்கும் இடம் உண்டே. அல்பதுஷ்டேஹே அல்பத்துல சந்தோஷப்படக்கூடியவன், ஐயோ கொஞ்சம் தானே கொடுத்திருக்கான் அப்படின்னு நினைக்காமல் இது கொடுத்தானேன்னு நினைச்சு சந்தோஷப்படக்கூடியவன், இப்படி எல்லாம் பெருமாளுடைய சுபாவம் இருக்கிறபடினால கட்டாயம் திருவாராதனம் பண்ணலாம்ங்கிற அதை இங்க காமிக்கிறதான். அந்த பாவத்தோடு கூட புஷ்பத்தை சமர்ப்பிச்சாலும் போதும், தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும், இப்படி பண்ணுவோம்னா போய பிழையும் புகுதுருவான் நின்றனும், இதுவரை பண்ண பாபங்களும் போகும், இதுவே புகுதுருவான் நின்றனும், நம்ம பண்ணி நமக்கு காத்துன்ற வரப்போற பாபங்களும் போதும் தொலைஞ்சும். தீனில் தூசாகும், தீல போட்ட பஞ்சு மாதிரி பொசுங்கி போயிடும் பாபங்கள் எல்லாம். ஒரு உபநிஷத் வாக்கியம் இருக்கு, அது அப்படியே தமிழ்ல சாதிச்சிருக்கார் இங்க நாச்சியார், தத் யதா இஷீகா தூலம் அக்னௌ புரோதம் பிரதூயேத ஏவம் ஹைவாச்சு சர்வே பாப்மானஹா பிரதூயந்தேன்னு வாக்கியம். பஞ்ச தீயில போட்டா எப்படி பொசுங்குமோ அந்த மாதிரி உன்னுடைய பாபங்கள் எல்லாம் பொசுங்கும். தியானம் பண்றவனை பத்தி சொல்றது அதான் தீயினில் தூசாகும், பாபம் பொசுங்கி போயிடும். இதுவரை பண்ண பாபங்கள் எல்லாம் மொத்தத்தையும் எம்பரும் அவங்க ஒழிச்சுடுவான். இனிமே பாபம் பண்ணாலுமே கூட ஒழிச்சுடுவான், ஒட்டாது ஒட்டாதபடி பண்ணிடுவான். ஆனால் அதில் ஒரு சாஸ்திரார்த்த விஷயம் எல்லாருமே சொல்லியிருக்காரு, சுவாமி தேசியம்னு சொல்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இனிமே பாபம் பண்ணாலும் எம்பரும் தொலைச்சிடுவான் அப்படின்னு ஒட்டுமொத்தமா சொல்லக்கூடாதா, எல்லாச்சாரையும் சொல்லியிருக்கா. இனிமேல் பண்ற பாபத்துல தெரியாம நம்மையும் தெரியாமல் பாபம் பண்ணிட்டோம்னா பெருமான் ஒழிச்சிடுவான். தெரிஞ்சே பாபம் பண்ணா தண்டனை உண்டு, தண்டனை கொடுத்து சரியாக்கிடுவான், தண்டனை கொடுத்து சரியாக்குவான் அப்படின்னு சொல்ற. முன் செய்த வினைத்திரலில் முளைத்ததன்றி முற்றுள்ள முதலறிந்து முளைத்த கூற்றில் தன் செய்ய திருவருளால் இசைவு பார்த்து தழல் சேர்ந்த தூலவென தானே தீர்த்து. இந்த பாட்டுக்கு வியாக்கியானமா தேசிய நவளிச்சது பாசனம் இது. தழல் சேர்ந்த தூலம் என அக்னியில் சேர்ந்த பஞ்சு மாதிரி எப்படி பாவங்களை எல்லாம் போக்கடிக்கிறான் அப்படிங்கறத விரிவா சொல்ற. பின் செய்த வினையில் பின்னாடி வரப்போற பாபத்துல நினைவு ஒன்றாதொன்றும், நம்ம நினைவே இல்லாமல் நம்மையும் மீறி சில பாபங்கள் வரும் இல்லையோ, அதையெல்லாம் பிழை பொறுத்து அதையெல்லாம் மன்னிச்சுடுறானா, ஏதோ பாவம் தெரியாத பண்ணிட்டான் பாவம். வேறுளது தெரிஞ்சே பண்ணா என்ன கேட்டா விரகால் மாற்றும், ஏதாவது உபாயம் பண்ணி அதையும் சரி கட்டுறான் பெருமாள். நமக்கே ஒரு பச்சாத்தாபம் பண்ணும்படி பண்ணி இல்ல நமக்கே தண்டனை கொடுத்து இப்படி எல்லாம் பண்ணக்கூடிய என் செய்ய தாமரை கண் பெருமான் எண்ணம் எண்ணாதாரு எட்டி ரெண்டும் எண்ணாதாரே அப்படின்னு இந்த வரிக்கு வியாக்கியானமா தேசிய நருளிச்சு இதை பாசுரம் இது. பாபங்கள்லாம் பொசுங்கும், வரக்கூடிய பாபங்கள்ல அபுத்தி பூர்வகம் அப்படின்வா, தெரியாம செஞ்ச பாபங்களை இம்ரான் பொறுத்துருவான், தெரிஞ்சே பாபம் செய்தால் அதை எப்படியாவது சரி பண்ணிடுவான் நம்மளை அப்படின்னு அர்த்தம். ஆக தடைகள் எதுவுமே இருக்காது, எம்பெருமானுடைய காரியம் இது, அவனையே நாம சேவிச்சுண்டு நாம ஆரம்பிப்போம். திருப்பாவை நோன்ப எம்பெருமானுக்கே அர்ச்சனை பண்ணி நாம ஆரம்பிப்போம், அதனால நமக்கு எந்த குறையும் இருக்காது என்பதாக சாரம் இதுல. இந்த பாட்டுக்கு சுவாபதேசம் சொல்லும் போதும் ஆச்சாரியன் அழகா சொல்றது, ஆச்சாரியனே தூவல தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அப்படின்னு மூணு கரணத்தினாலையும் ஆச்சாரியனை நாம பூஜிக்கணும். வாயினாலே ஆச்சாரியன் திருநாமத்தை சொல்லணும். இப்படி சொன்னால் என்ன கேட்டா பெரிய பிராயச்சித்தமா அது பாபங்கள்லாம் போகுமா. சம்பாஷ்ய புண்ணியகிருதோ மனசாத்தியாயேது அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. சில சமயம் துஷ்டர்களோட சம்பாஷணம் பண்ண வந்தது, நாஸ்திகர்களோட சம்பாஷணம் பண்ண வந்தது அப்படின்னா அது பாபமும், அவன் சொல்றதுக்குள்ள ஆமான் சாமி போட்டு பாபமா இருக்கும். அப்ப உடனே ஆச்சாரியன் திருநாமத்தை ஸ்மரிச்சு அந்த தனியனை சொன்னா போதும், அதுதான் பிராயச்சித்தமா அதுக்கு. இல்லாட்டா இந்த பாபம் வெறும விடாது, நம்ம புத்தியை மாத்திருவது ஆஸ்திரிகளோட சகவாசங்கள். அவனோட பேச நேர்ந்துருத்து அப்படின்னா கெட்ட வார்த்தை எல்லாம் பேச நேர்ந்துருத்து அவன் கூட அப்படின்னா புண்ணியகிருதோ மனசாத்தியாயே, ஆச்சாரியர்களை மனசினாலே தியானம் பண்ணிக்கணும் அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி ஆச்சாரியன் திருநாமத்தை சொன்னால் அதுவே நமக்கு ஒரு பிராயச்சித்தமாகி நம்மளுடைய பாபங்களை எல்லாம் போக்கடிக்கும். அவரை சேவிச்சா கேட்கவே வேண்டாம், அதனால இது கட்டாயம் செய்யணும், இது நித்தியம் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். நித்தியம் அப்படின்னா ஆச்சாரியன் தனியன்னு சொல்றதையோ இல்ல ஆச்சாரியனை பத்தி தியானம் பண்றதையோ சந்தியாவந்தன மாதிரி நித்தியமா வச்சுக்கணும், நித்தியமே பண்ணணும். இது நித்தியம்னா விடக்கூடாதுன்னு அர்த்தம், விட்டா தப்புன்னு அர்த்தம். அப்புறம் நைவித்திகம் அப்படிங்கிறது, நைவித்திகம் அப்படின்னா ஏதாவது காரணம் வந்தா சொல்லணும். இந்த மாதிரி ஏதாவது ஒன்றுக்கு பிராயச்சித்தம் யாரோடையாவது பேச நேர்ந்ததுன்னா அப்ப சொல்லணும், இல்ல வேற எங்கேயாவது ஆச்சாரியனை ஸ்மரிக்க வேண்டிய ஒரு நிமித்தம் வந்ததுன்னா உடனே அவரை ஸ்மரிக்கணும். காமியம் அப்படிங்கிறார், காமியம் அப்படின்னா நமக்கு நல்ல காரியம் ஏதாவது நடக்கணும் அப்படின்னா அதுக்காக ஆச்சாரியனை ஸ்மரிச்சு எனக்கு இந்த பலனை நடத்தி கொடுக்கணும் அப்படின்னா பெருமாள் மாதிரி அவர் நடத்தி கொடுப்பார். ஆக நித்தியம் நைமித்திகம் காமியம் மூணு விதமாயும் ஆச்சாரிய ஸ்மரணம் உண்டு அப்படிங்கிறார். அதனால அதைத்தான் நீங்க சொல்றாராம், தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தொல், தூயமாய்னா ஆச்சாரியன் கிட்ட போச்சு சுத்தமா தான் இருக்கணும், மனசுத்தியும் வேணும் சரீர சுத்தியும் வேணும், தீட்டோட எல்லாம் போகக்கூடாது. சுத்தமான மனசோடு கூட சுத்தமான சரீரத்தோடு கூட மனசுல கண்டாபனான எண்ணத்தோட போகக்கூடாது. வாயினால் பாடி மனத்திரால் சிந்திக்க ஆச்சாரிய தியானமே நமக்கு போய் விளையும் புதுருவான் என்னும் தீயினில் தூசாகும் ஆச்சாரியனே போரும் விட்டாரே மதுர்கவிகள் தேவுமற்றது ஏன் அப்படின்னு வேற தெய்வம் எனக்கு தேவையில்லை, வேற தெய்வம் எனக்கு தெரியாதுன்னு நம்மாழ்வார தவிர வேற தெரியாதுன்னு சொன்னவன். ஆச்சாரியன் எப்படிப்பட்டவனா, மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயிர குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. இந்த அஞ்சும் ஆச்சாரியனை சொல்ற மாயன் அப்படின்னா ஆச்சரியமானவன் அர்த்தம். ராமானுஜரோ ஆளுவந்தாரோ நாதமுனிகளோ சுவாமி தேசிகனோ எப்படிப்பட்ட ஆச்சரிய லீலைகள் எல்லாம் பண்ணியிருக்கா, அவ அவதாரத்திலிருந்தே ஆச்சரியம். தேசிகன் அவதாரம் எத்தனை ஆச்சரியம், திருமணியினுடைய அவதாரம் அத சொன்னா ஒரு காமனிகாலம் சொல்லணும். தேசிகன் வித்யாபியாசம் அப்படின்னா அம்மாவுடைய அனுகிரகத்தை வாங்கின்றது, அப்புள்ளார்கிட்ட அவர் கேட்ட பிரகாரங்கள் எல்லாம் அவரே என்ன சொல்லியிருக்கார் இதெல்லாம் சொன்னா அது ரொம்ப சொல்லணும். இதே ஸ்ரீரங்கத்துக்கு தேசியன் எழின வைபவம், திவ்ய தேசங்களுக்கு தேசியன் எழின வைபவம், ஸ்தோத்திரங்கள் அருளி செய்தவம், நான் எத்தனை ஆச்சரியம் ஒன்னு ஒன்றுலயும் ஒவ்வொரு பெருமாளுடைய கதை இருக்கு, ஒன்னு ஒன்றுலயும் ஒரு ஒரு வைபவம் இருக்கு. அதான் மாயன் அப்படின்னா ஆச்சரியமானவன் அர்த்தம். அது மாத்திரம் இல்லாமல் எல்லாத்த காட்டிலும் பெரிய ஆச்சரியம் நமக்கு அனுகிரகம் பண்ற நம்முடைய பாபங்களையும் போக்கடிக்கிற அருள்யம். பார்த்தான் அருசமயங்கள் பதைப்பான் இப்பார் முழுதும் போர்த்தான் புகழ் கொண்டும் புண்மையினேன் இடைத்தான் புகுந்து தீர்த்தான் இருவினை தீர்த்து அரங்கன் செய்ய தாளினையோடார்த்தான் இவை எம் இராமானுசன் செய்யும் அற்புதமேங்கிற. ராமானுசன் செய்கிற அற்புதம் என்ன பாருங்க, பாதத்துல எல்லாரையும் ஜெயிச்ச, ஆறு சமயங்களையும் ஜெயிச்சு நம்ம மதத்தை ஸ்தாபனம் பண்ண, லோகம் முழுக்க கீர்த்தி பரவ இருந்தா அதெல்லாம் இருக்கட்டும், புண்மையினேன் இடைத்தான் புகுந்து என் மனசுக்குள்ளேயும் வந்து நிக்கிறார் அப்படிப்பட்டவர். தீர்த்தான் இருவினை தீர்த்து என்னுடைய பாபங்களையும் போக்கடிச்ச, நான் எப்படி எல்லாம் இருந்தேன் துஷ்டனா இருந்தேன், என்னையும் ஒரு சாத்விகன் ஆக்கினார், ராஜசனா இருந்தவன தாமசனா இருந்தவன சாத்விகன் ஆக்கினார். அரங்கன் செய்ய தாளினையோடார்த்தான் என்னையும் கொண்டு போய் ரங்கநாதன் திருவடியில சேர்த்தான், சக்கர கரையுமே இல்லை. அந்த திருவடி எப்படிப்பட்ட திருவடி, நான் எவ்வளவு நீச்சனானவன் என்னையும் அங்க சேர்த்து வச்சவன்னா அதை காட்டிலும் பெரிய ஆச்சரியம் எதுவுமே கிடையாது. அகடித கட்டனாத்தே சக்தி ஆவிஷ்கிருதா சாதுங்கிற தேசிகன் மதுகை கிட்ட, உன்னுடைய சக்தி தான் அகடித கட்டனா சக்திங்கிற, சேராததை சேர்க்கக்கூடிய சக்தி உனக்குதான் இருக்குங்கிற. சேராதது எதுனா எம்பெருமானுடைய திருவடியும் நம்முடைய தலையும் சேரவே மாட்டேங்கிறது, தலை அங்கு சேர்ந்தாதானே மணங்கவே மாட்டேங்கிறது, அதை சேர்க்கறதாம் பாதுகை. ஏன்னா திருவடியிலேருந்து இங்க வந்து நம்ம தலைய வணங்க வச்சு ரெண்டையும் ஒண்ணு சேர்த்துரு, திருவடிக்கும் நமக்கும் கனெக்ஷன் கொடுக்குது. சேராததை சேர்க்க வைக்கிற பாதுகை தானே, அந்த பாதுகை தானே ஆச்சாரியர். அதனால மாயன் ஆச்சரியமான காரியம் பண்றவர். மண்ணு வடமதுரை மைந்தனை அப்படின்னு ஆச்சரியர்கள்லாம் மைந்தனாக இருக்கலாம், யுவாவா இருக்கா, யுவா சாத் சாது யுவா தியாயகா அப்படிங்கிற ஞானத்தினால யுவாவா இருக்கா, யுவாக்களுக்கெல்லாம் பாடம் சொல்றா. மண்ணு வடமதுரை மைந்தனை அப்படின்னு சொல்ல அப்படினால பிறந்த இடத்துக்கு பெருமை சேர்க்கிறவர்கள், கண்ணன் மாதிரி இவர்கள் எங்க அவதாரம் பண்றாலும் அந்த அவதார குலத்துக்கே சரி இல்ல அந்த ஊருக்கே சரி அந்த திக்குக்கே சரி ஆச்சாரியன் திருநாமங்களையிலும் பார்த்தா வேடிக்கையா இருக்கும். கேதாண்டுபட்டி சுவாமி, தங்கனிங்கோட்டை சுவாமி, திருக்குடந்தை ஆண்டவன், பரவாக்கோட்டை ஆண்டவன், கபிஸ்தலம் சுவாமி, நாவல்பாக்கம் சுவாமி, திருவூருக்கே பிரசித்தம், திருவூருக்கே பெருமை சேர்க்கிறவர். அந்தந்த ஊரை பேரை சொன்னாலே கை கூப்புவா பெரியவாள்லாம். கபிஸ்தலம் இருக்கிற பக்கம் பார்த்து கை கூப்பின ஒரு பெரியவர், இங்கதான் கபிஸ்தலம் சுவாமி எழுந்தார்னார். எப்போ எழுந்தார், இப்ப இல்ல, எப்போ எழுந்த கபிஸ்தலம் சுவாமி, இப்ப கை கூப்பிடுற சுவாமி கபிஸ்தலம் சுவாமி இருந்த இடம்ங்கிறார். நாவல் பாகத்துக்கு எழுதினார் கொத்திமங்கலத்திலிருந்து சுவாமி, மாட்டு வண்டியில ஊர் எல்லையில வரைச்சே மாட்டு வண்டியிலேருந்து இறங்கி கீழே விழுந்து சேவிச்சார். அதுக்கப்புறம் உள்ள வந்தார், என்ன கேட்டா சுவாமி எழுதியிருந்த இடம் ஊர் எல்லையில மாட்டு வண்டியிலும் பொத்து கீழே விழுந்து சேவிச்சார். அதனால ஊருக்கும் அந்த திக்குக்குமே பெருமை சேர்க்கிறவர்கள் மாயனை வண்ணு வடவதனை வைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை. அழகான விஷயம், யமுனை துறைவனே ஆச்சாரியார் ஆள வந்தார். சம்பிரதாயம்ங்கிறதே ஒரு நதி, அதுல பல துறைகள்லாம் இருக்கு இறங்குறது, அதுதான் ஆச்சாரியர்களாம். விகாகே தீர்த்த பகுலாம் சீதலாம் குரு சந்ததிம் ஸ்ரீனிவாசதயாம் போதி பரிவாக பரம்பராம் அப்படிங்கிற தீர்த்த பகுலாம், நிறைய தீர்த்தம் இருக்கு. தீர்த்தம்னா படித்துறைன்னு அர்த்தம். நம்ம சம்பிரதாயம்ங்கிறது ஆச்சாரிய பரம்பரை அப்படியே வந்துட்டு இருக்கும்போது, நம்ம சம்பிரதாயம்ங்கிறதே ஒரு நதியா இருக்கும்போது அதுல இறங்கி குளிக்கணுமோ இல்லையோ, அதுக்கு படித்துறை இருந்தா தானே இறங்க முடியும். இல்லாட்டா இறங்க முடியாது. படித்துறை இல்லாட்டா வெறும் சேர சகதியா இருக்கும், ஒரே காடா இருக்கும், முள்ளா இருக்கும், கல்லா இருக்கும், போக முடியாது. அதுக்கு பாங்கான படித்துறை, அந்த சம்பிரதாயத்தில் இறங்கிறதுக்கு பாங்கான படித்துறைகள் தான் ஆச்சாரியர்கள். அந்தந்த ஆச்சாரிய பரம்பரை அப்படிதான் இருக்கு. அதனால தூய பெருநீர் அப்படின்னு சுத்தமான சம்பிரதாய பெருநீர்ல துறைகளாக இருக்கலாம் அவளாம். ஆயிர குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை அப்படின்னு அந்தந்த குலத்துல பெருமை சேர்த்தவர்கள் ஆச்சாரியர்கள்லாம் முன்னாடி நித்திய சூரியர்கள். ஒரு கண்டாதான் சுவாமி தேசிகன அவதாரம். அந்த மாதிரி ஒவ்வொரு நித்திய சூரியமே ஒவ்வொரு ஆச்சாரியன அவதாரம் பண்ணாரியே அங்கேயே இருக்கலாம் இல்லையோ. கிருஷ்ணன் வந்து தன் குலத்தை விட்டு வந்து, கிருஷ்ணன் வந்து சீதை குண்டத்தையும் விட்டுட்டு வடமதுரையும் விட்டுட்டு ஆயர்பாடிக்கு வந்த மாதிரி இவர்கள்லாம் நாம இருக்கிற இடத்துக்கு தேடி வந்திருக்கா. அறிவுன்றும் இல்லாத இடத்துக்கு கண்ணன் தான் வந்தான்ங்கிறது கிடையாது, அறிவுன்றும் இல்லாத இடத்துக்கு இவாளும் வந்திருக்கா, தேசிகனும் வந்திருக்கா. தேசிகனுடைய விஞ்ஞானத்தை வச்சுன்னு பார்த்தா அவர் யாரோடையுமே பேசக்கூடாது. ஆனா நமக்காக இத்தனை ஸ்தோத்திரம் பண்ணிருக்காரு அப்படின்னா நம்மளோட கலந்து இருந்து நமக்கு அனுகிரகம் பண்றதுக்கா. அதனாலதான் அருள் கொண்டு ஆயிரம் இன்தமிழ் வாடினான் அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதேங்கிற. நம்மளோட ஆயிரம் இன்தமிழ் பாடினார, அவரோ யோகத்துல இருக்க, யோகத்துல பெருமான அனுபவிச்சுட்டு இருக்கிறவர் அப்படியே இருக்க வேண்டியதுதானே. தான் மாத்திரம் அனுபவிச்சா போறோம்னு இல்லாமல் எத்தனை அனுகிரகம் இருந்தால் நமக்காக பாட்டு பாடியிருப்பார். யோகத்தில் இருக்கிறவர், நமக்கு என்னமோ யோகத்துக்கு துப்பு கிடையாது. அவருக்கு இருக்கிற நம்மாழ்வாருக்கு இருக்கிற யோக சக்தியில லட்சத்துல ஒண்ணு கூட நமக்கு கிடையாது. அவர் எங்க, நாம எங்க? அப்போ அப்படி இருக்கச்ச எத்தனை அனுகிரகம் இருந்தால் நமக்காக, ஒரு சின்ன வயசுலேருந்து பிறந்தன்னிலேருந்தே யோகத்தில் இருந்த குழந்தை நமக்காக அனுகிரகம் பண்ணியிருக்கும். அந்த மாதிரிதான் நாம அணிஞ்சிடும், அந்த மாதிரிதான் தேசி. அதனால தூயபெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கு, நம்ம குலத்துல நமக்கு சமமாக வந்து அந்தந்த குலத்துக்கு பெருமை சேர்த்தவர்கள் விளக்கு மாதிரி இருக்கலாம். அந்தந்த குலத்தை விளக்கு அப்படின்னு சொல்றது உண்டு ஆச்சாரியர்கள். சீசைல வம்ச குலத்துக்கு விளக்கு, கௌசிக வம்சத்துக்கு விளக்குங்கிற தேசிகனை, தேசிகனே சொல்ற, நான் கௌசிக வம்சத்துல பிறந்தவன், அந்த கோத்திரத்துல பிறந்தவன் விஸ்வாமித்திர. அந்த மாதிரி அந்தந்த குலத்துக்கு பெருமையை சேர்ப்பவர்கள். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, அது மாத்திரம் இல்ல அவர்களுக்கு தாயா இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு விஷயத்தை சொல்லிக் கொடுத்த ஆச்சாரியர்கள் யாரோ அவளை சுத்தமாக்குறாளாம் இவா. அவர்களுக்கு அப்புள்ளாருக்கு பெருமை சேர்க்கிறவர் சுவாமி தேசிகன். பெரிய பெரிய நம்பிகளுக்கு பெருமை சேர்த்தவர் சுவாமி ராமானுஜர். ஆச்சாரியனுக்கே பெருமை சேர்த்துண்டு, ஆச்சாரியனுக்கு வச்சாலா இருந்துண்டு, ஆச்சாரியனுக்கே பெருமைகள் எல்லாம் சேர்த்து கொடுத்துருக்கு. திருக்கோட்டிய நம்பிகள், பெரிய நம்பிகள், எம்பெருமானாருடைய திருமுடி சம்பந்தம் அவளுக்குங்கிற தேசிகன். ராமானுஜருக்கு முன்னாடி இருந்த ஆச்சாரியர்களுக்கு என்ன பெருமை அப்படின்னு கேட்டா ராமானுஜருடைய திருமுடி சம்பந்தமா. இவர் அவளை நமஸ்காரம் சேவிச்சிருக்காரு இல்லையோ, இவருடைய திருமுடி சம்பந்தம். ராமானுஜருடைய பின்னாடி வந்தவாளுக்கு என்ன பெருமைனா அவருடைய திருவடி சம்பந்தம்ங்கிற, திருவடி சம்பந்தம் நமக்கு இருக்கும் இல்லையோ. அதனால அவர் சம்பந்தம் தான் நமக்கு பெருமை, வேற பெருமையே கிடையாது. முன்னாடி இருக்கவளுக்கு திருமுடி சம்பந்தம் பெருமை, பின்னாடி வந்தவாளுக்கு திருவடி சம்பந்தம் பெருமை. அந்த மாதிரி தாய் ஆச்சாரியனுக்கே பெருமை சேர்க்கக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாம். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயமாய், அப்படிப்பட்ட ஆச்சாரியனை நாம தியானம் பண்ணால் கவனத்திரயத்தினாலையும் பூஜிச்சால் சகல பாவங்களும் போகும் அப்படின்னு இந்த பாட்டினுடைய சாரம். இதுவரைக்கும் நோன்பூருடைய அவதாரிகை முடியும். சதமகமன நீலா சாரு கல்ஹாரஹஸ்தா ஸ்தனபரணமிதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்துஹு அலக விநிஹிதாபிஸ்ருக்கிரா கிருஷ்டநாதா விலசது ஹிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹா கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.